والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகிரலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானுடைய இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்துகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக கபூல் செய்து அல்லாஹ்வுடைய அருள்முறை குர்ஆனுடைய விளக்கமாக எதை பேசுகின்றோமோ, எதை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ சிதவனமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சூரத் ஆல் இம்ரானுடைய இன்றைய வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை, அதாவது இஸ்லாத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு, இஸ்லாத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு, அல்லாஹ்வுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள உறவு, இது என்னவென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக தெளிவாக தெளிவுபடுத்துகின்றான். ஒருமுறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஷாம் தேசத்திலிருந்து ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள். சில பாதிரிகளுடைய கூட்டம், பாதிரி என்றால் யூத பாதிரிகள். அந்த யூத பாதிரிகள் மதினாவுக்கு வந்து மதினாவை சுற்றி பார்க்கின்றார்கள். அவர்கள் வந்த நோக்கம், மதினாவில் இருந்த யூதர்கள் அவர்களை விருந்தினர்களாக அழைக்கின்றார்கள். மதினாவிலே பனு கைனுகா, பனு குறைதா, பனு நதீர் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பிரிவை சார்ந்த யூதர்கள் வசித்து வந்தார்கள். அந்த யூதர்கள் இந்த ஷாம் தேசத்தில் இருந்த யூத பாதிரிகளை விருந்தினராக அழைத்திருந்தார்கள். விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அப்ப மதினாவுக்கு வந்திருக்கும் போது அவங்க பார்க்கிறாங்க, மதினாவில் அந்த பாதிரிகள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இந்த ஊர் நம்ம நம்முடைய பழைய வேதங்கள்ல குறிப்பிடப்பட்ட ஊர் மாதிரி இருக்குதே, நம்முடைய வேதங்கள்ல பழைய வேதங்கள்ல கடைசி காலத்து நபி வருவார், அந்த நபி இந்த ஊரில் இப்படி தங்குவார், அந்த ஊர் பேரிச்சம் மரங்கள் நிறைந்த விவசாயம் நிறைந்த பூமியாக இருக்கும், அப்படிலாம் நம்முடைய பழைய வேதங்களில் அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த அடையாளங்கள்லாம் இங்கே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பனு குறைதாவை சார்ந்த யூதர்கள் அந்த பாதிரிகளை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல கரெக்டு தான், இங்கே ஒருத்தர் மக்காலிருந்து வந்திருக்கிறாரு, அவர் தன்னை கடைசி நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மக்களும் அவரை நபி என்று ஏற்றுக்கொண்டு அவரை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, அப்ப நாங்கள் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த யூத பாதிரிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்து ரசூலுல்லாஹிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறதையும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதையும், தான் தான் இறுதி நபி என்பதையும், தன்னை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தின் கண்ணியத்தை கொடுப்பான், மரண மறுமைக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற அந்த இஸ்லாமிய தாவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த யூத பாதிரிகள் கேட்குறாங்க, அப்படியா அப்படின்னு சொன்னால் அது இதற்கு சாட்சியாக யார் இருக்கிறாங்க? அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்பதற்கும், நீங்க கொண்டு வந்த இந்த தீன் அல் இஸ்லாம் தான் உண்மையான நேர்மையான தீன் அல் இஸ்லாம் என்பதற்கும் இதற்கு சாட்சி யார் அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சாட்சியா சொல்லுவாங்க? இதுக்கு இதுவரைக்கும் அல்லாஹ் இந்த பதில் வந்தது கிடையாது, ரசூலுக்கு விளக்கம் வந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை இருக்கிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்ற இந்த தீன் அல் இஸ்லாத்திற்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கின்றான். வல் மலாஇகத்து, மலக்குமார்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். வ உலுல் இல்மி, அறிவுள்ள மக்கள், ஞானமுள்ள மக்கள், அறிவார்ந்தமான ஞானம் கொடுக்கப்பட்ட நன்மக்கள், கா இமம் பில் கிஸ்த், நியாயமான சாட்சியாக இருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லாஹுல் அசீதுல் ஹக்கீம், எல்லோரையும் மிகுந்த எல்லா ஞானமும் மிக்க அந்த இறைவனை தவிர, அல்லாஹை தவிர இறைவன் யாரும் இல்லை என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறக்கணும். அந்த பாதிரி மாதிரி அப்படி திகைச்சு போயிட்டாங்க. உட்கார்ந்துருக்கும்போது வசனம் வருது, ஆயத்து வரங்குது. என்னடா இது, நம்ம சும்மா ஒரு பேச்சு கேட்டோம், இவரை மடக்கலான்னு சொல்லி உடனே அல்லாஹ் ஆயத்து இறக்கிறானே அப்படின்ட்டு. அந்த அடிப்படை அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களும் சரி மற்றவர்களும் சரி என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்களோ உடனுக்குடன் அல்லாஹ் பதிலாக இருக்கணும். எப்படியா இந்த யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்தரணும் ஈமான் கொண்டிருந்ததுக்காண்டி, ஆனால் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் அல்லாஹ் சொல்லுவான் அவங்க ஏன் ஈமான் கொள்ளலை, அவங்களுக்கு ஏன் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்கிறதுக்கு அல்லாஹ் காரணம் சொல்லுவான். அதே மாதிரி அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யூதர்களை பெரிய ஆலிமா இருந்தாங்க. அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யூதர்களை பெரிய ஆலிம். யூதர்கள் இவங்களை எப்படி கொண்டாடுவாங்கடா, ஹைருனா ஒபுனு ஹைரினா, சையிதுனா ஒபுனு சையிதினா, இவர் தான் எங்களிலேயே மிக சிறந்தவர், இவர் மட்டுமல்ல இவருடைய தந்தையும் சிறந்தவர், இவர் தான் எங்களுடைய தலைவர், இவர் மட்டுமல்ல இவருடைய தந்தையும் எங்களுடைய தலைவர் அப்படின்ட்டு அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப புகழ்வாங்க, தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவாங்க. அந்த அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி செய்தி தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து நபியே நீங்க உண்மையான தூதருங்கிறதுக்கு நான் சில கேள்விகளை கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்ற உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன கேள்விப்பா? மூன்று கேள்வி கேட்டாங்க அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, புகாரில வருது, புகாரி முஸ்லீம்ல வருது. மூன்று கேள்விகள் கேட்டாங்க. முதல் கேள்வி என்னட்டா, கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் என்ன? நிறைய அடையாளம் உண்டு கியாமத் நாளைக்கு, அதுல ஃபர்ஸ்ட் அடையாளம் என்ன? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாதிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன உடனேயே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் உணவு என்ன? ஏன்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் வித்தியாச வித்தியாசமாக ரிஸ்க் வச்சிருப்பான், உணவு வச்சிருப்பான், வித்தியாச வித்தியாச கனிகள், பாலாறு, தேனாறு எல்லாம் இருக்கும். ஆனால் போகிற நேரமே பாலாத்திலையும் தேனாத்தையும் குடிச்சிருவாங்களா? இப்போ ஒரு விருந்துக்கு போகிறங்க, ஒரு விருந்துக்கு போகிறோம், நமக்கு பஃபே அடிக்க வச்சுருக்காங்க, ஏது அங்கே வரைக்கும் பிரியாணி புலாவு சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு அது இது லுட்டு லுசுக்கு வகை வகையாக வச்சுருக்காங்க. நேரம் போன நேரம் பிள்ளை எடுத்துக்கிட்டு பிரியாணியில் பின்னிடுவோமா? வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுப்பாங்கல்ல, வீட்டுக்கு போனால் வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஸ்டார்டர், வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுப்பாங்கல்ல, போனால் வெல்கம் ட்ரிங்க்ஸ் லைட்டாக குடிச்சிட்டு அப்புறம் தான் பிரியாணியில் கோதாவில் இறங்கணும், நேரமே கோதாவில் இறங்க மாட்டாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதவிதமாக உணவு வச்சிருப்பான் சொர்க்கத்தில். போன உடனே அந்த வெல்கம் ஃபுட் என்ன, வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வெல்கம் ஃபுட்டு, அல்லாஹ் வரவேற்கும் விதமாக வழங்கக்கூடிய முதல் உணவு என்ன? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு, பிறக்கக்கூடிய குழந்தைகள், சில குழந்தைகள் தாயுடைய சாயலில் இருக்குது, சில குழந்தைகள் தந்தையுடைய சாயலில் இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் அந்த கேள்வியை, மூணு கேள்வி சொல்லி இந்த ஒரு கேள்வி மட்டும் அப்போ சொன்ன அந்த நேரத்தில் தேவைப்பட்டதுனால. இந்த மூன்று கேள்வியை அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு கேட்டு இந்த மூன்று கேள்வி நீ பதில் சொல்லிட்டா நான் உங்களை அல்லாஹ் ரசூல் ஏத்துக்கிறேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தெரியல, ரசூலுக்கு எதுவுமே பதில் தெரியாது இல்லை, அல்லாஹ் அறிவிச்சாதான் உண்டு. அல்லாஹ் ரபுல்லான அறிவிச்சான், அறிவிச்ச உடனே அல்லாஹ்விட்டே நான் கடத்த அந்த வஹிய பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. முதல் கேள்வி கியாமத்து நாளுடைய முதல் அடையாளம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க சிரியா தேசத்திலே எந்த சிரியா இப்ப பத்தி எரிச்சுட்டு இருக்குதோ அந்த சிரியா தேசத்திலே வானத்திலே ஒரு நெருப்பு தோன்றும். அந்த நெருப்பை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரே நேரத்தில் பார்ப்பார்கள். இதுதான் கயாமத்தினுடைய முதல் அடையாளம். சோல அந்த காலத்தில் சஹாபாக்கள் காலத்தில் அவங்களுக்கு பெறவுள்ள காலத்தில் இது ஆச்சரியமா இருந்திருக்கலாம். அது எப்படி சிரியாவில் தோன்ற ஒரு நெருப்பை உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரே நேரத்தில் எப்படி பார்க்க முடியும்? ரசூல் அதுவும் சொல்லுவாங்க, சின்னவங்க பெரியவங்க குழந்தைங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பார்ப்பாங்கன்றாங்க. அன்னைக்கு அது சாத்தியம் இல்லை, இன்னைக்கு சாத்தியமா இல்லைங்களாங்க? இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் உலகம் பூரா நடக்குது. வெப் கேமரா, வெப் டிசைன், வெப் கேமரா பண்றாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்க பையன் அமெரிக்காவில் உட்காந்து, சிங்கப்பூர்ல உட்காந்து, மலேசியாவில் உட்காந்து, நேரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, அங்கே கேள்விகள் கேட்கறாங்க நேரில் உட்காந்துட்டு. அப்ப இன்னைக்கு காலத்தில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனா அன்னைக்கு சஹாபாக்கள் காலத்தில் இது நினைச்சு பார்க்க முடியாது. சிரியாவில் தோன்றக்கூடிய நெருப்பை இந்தியாவில் உள்ள எப்படி பார்ப்பான்? அது ஒரே நேரத்தில் பார்க்க முடியுங்களா? ஆனா சஹாபாக்கள் நம்புனாங்க. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு நம்ம உண்மைங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதான் முதல் அடையாளம். ரெண்டாவது கேள்வி, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல்ல வெல்கம் ஃபுட்டு, வரவேற்பு உணவு என்னது அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீனுடைய பொரிச்ச ஈரல். மீனுடைய பொரிச்ச ஈரல் எப்படிங்க இருக்கும், சாப்பிட்டீங்களா? இன்ஷால்லா அங்கே தனியும் எப்படி இருக்குன்னு சொல்லி, இங்கே நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம், அங்கே அது இன்ஷால்லா பெரிய உணவாக இருக்கும். அது அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்போம் இன்ஷால்லா. மீனுடைய பொரிச்ச ஈரல், அதுதான் வந்த உடனே முதல்ல. இன்னைக்கு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொண்டு வைக்கிறாங்கல்ல, உங்களுக்கு தான் பிரியாணி ரெடியாக இருக்குது, முதல்ல இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரப்பல் ஆலமீன் கொடுக்கறது மீனில் வரணும், மீனுடைய பொரிச்ச ஈரலை ரப்பல் ஆலமீன் முதல் உணவாக தருவான் நபிசுல்லாம் சொல்கிறாங்க. மூணாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறேன், பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில குழந்தைகள் தாயுடைய சாயல்லையும் சில குழந்தைகள் தந்தையுடைய சாயல் இருக்குது, இதுக்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹி அழகான உதாரணம் சொன்னா, கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது தாய்க்கு தந்தைக்கு ஆணுக்கு எப்படி இந்திரியம் வெளியாகும், அதே மாதிரி பெண்ணுக்கும் வெளியாகும். அந்த தாயுடைய கருவறையை, அந்த பெண்ணுடைய கருவறையை ஆணுடைய இந்திரியம் முதல்ல போய் அடைஞ்சிட்டா பிறக்கக்கூடிய குழந்தை தந்தைய மாதிரி இருக்கும், தாயுடைய இந்திரியம் முதல்ல போய் அடைஞ்சிட்டா பிறக்கக்கூடிய குழந்தை தாயை மாதிரி இருக்கும் அப்படின்னு நபிசுல்லாஹி சொன்னாங்க. இந்த மூன்று கேள்விக்கு அற்புதமான பதில் கிடைச்ச உடனே இது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் எவ்வளோ வளர்ந்துச்சு, மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்துருக்காங்க, இந்த காலத்தில் கண்டுபிடி பெரிய விஷயம் கிடையாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூலோட போனது கிடையாது, ப்ரிலிமினரி ஸ்கூலோட போனது கிடையாது, அங்கன்வாடி கூட போனது கிடையாது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறாங்கன்னா இது உண்மையான தூதர் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டாங்க. யாரு யாருங்க? அப்துல்லாஹி இப்னு சலாம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் யூதருடைய ஒரு குரூப் ரசூலுல்லாஹ் பார்க்கறது வருது. அப்துல்லாஹி இப்னு சலாம் யார் ரசூலுல்லாஹ்? இவங்க இப்ப பார்த்தா இடவடமா ஏதா பண்ணுவாங்க, நான் இவங்க பின்னாடி ஒழிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கதவு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. யூதர்கள் வந்து உட்கார்ந்து பேசுறாங்க, பேசிட்டு கிளம்ப போது நபிசுல்லாஹ் சொன்னாங்க, மன்ஃபிக்கும் அப்துல்லாஹி இப்னு சலாம், உங்கள் அப்துல்லாஹி இப்னு சலாம்ங்கிறது யாரு? எங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க? பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. உங்கள் அப்துல்லாஹி இப்னு சலாம்ங்கிறது யாரு? அவரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னாங்க. அவரே நீங்க கேக்குறீங்க, ஹைருனா ஒப்பனு ஹைரினா, செய்யுதுனா ஒப்பனு செய்யுதுனா, அவர் எவ்வளவு பெரிய பெஸ்ட் ஆள் அப்படின்னு சொன்னா, அவர் மட்டுமல்ல ஒரு சன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன், நாட் ஒன்லி அவர் மட்டுமல்ல அவருடைய தந்தையும் ஒரு பெஸ்ட் பர்சன், அவரு அவரும் ஒரு பெஸ்ட் பர்சன், அவரை பத்தி நீங்களும் கேக்குறீங்க. சரி, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஆத் அல்லாஹ் மின் தாலிக், அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக. ஆத் அல்லாஹ் மின் தாலிக், அல்லாஹ் அவர்களை அவரை பாதுகாப்பானாக. அந்த மாதிரி அநியாயத்தை விட்டோம் உள்ள இருந்த அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷத் அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அப்துல்லாஹி இப்னு ஸலாம் வெளியே வராங்க. இத பார்த்தாங்களா இல்லையா, அந்த யூதர்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஷர்ருனா ஒப்னு ஷர்ரினா, எங்கள்லயே மோசமானவர் இவர் தான், இவருடைய தந்தை தான் மோசமானவர். ஹைருனா ஒப்பனு ஹைரினாண்டவன், ஷர்ருனா ஒப்பனு ஷர்ரினா அப்படின்ட்டான். உடனே அப்துல்லாஹி இப்னு ஸலாம் சொன்னாங்க, யார சொல்ல இதைத்தான பயந்தேன், நான் இதைத்தான் பயந்தேன் அப்படின்னாங்க. இப்படி சஹீஹ் புகாரில் இருந்தது அதி சம்பவம். இப்படி எவ்வளோ யூதர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செஞ்சும் கூட ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய யூதர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருத்தவங்க அப்துல்லா இப்னு சலாம், அதி இப்னு ஹாத்தம் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு சில யூத அறிஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த ஷாம் தேசத்தில் வந்தால் பாருங்க, இவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். உங்களுக்கு யார் சாட்சின்ற உடனே அல்லாஹ் அந்த ஆயத்தை இருக்குன்னா ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர இணையவன் யாரும் இல்லை என்று அல்லாவே சாட்சி சொல்கிறான். போல் மலாயகத்து மலக்குமாரும் சாட்சி சொல்கிறார்கள். நியாயவான்கள், நேர்மையான அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், மார்க்க அறிவுள்ளவர்கள், அவர்களும் நேர்மையான சாட்சி பகிர்கிறார்கள் அப்படின்னு ஆயத்திருக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்போ அவனை தவிர வேற யாரும் இறைவனில் என்பதற்கு அவனே சாட்சி ஆயிட்டானோ, அப்போ அதுக்கப்புறம் இந்த தீன் இஸ்லாம் எவ்வளோ உண்மையான மார்க்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகும் வமஹ்தலஃபல்ல இல்லாஹு அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை. எனவே இன்ன தீன இந்தல்லாஹ் அல் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே இனி ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இது கிடையாது யூத மார்க்கமோ கிறிஸ்தவ மார்க்கமோ, நாங்களும் வேதக்காரர்கள் தான், எங்களுக்கும் வேதம் இருக்குது, எங்களுக்கு நபி வந்திருக்கிறாங்க, அந்த கதெல்லாம் மலையேறி போச்சு. இன்ன தீன இந்தல்லாஹ் அல் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். சரி, இருந்தாலும் ஏன் இந்த யூதர்கள் ஏத்துக்கிறது இல்லை, இந்த கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிறது இல்லை, வேதக்காரர்கள்? வமஹ்தலஃபல்லதீன ஊதுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கருத்து வேறுபாடு கொள்வதெல்லாம், தங்களுக்குள் சர்ச்சை செய்து பிணங்கிக் கொள்வதெல்லாம், இல்லா மின் பாதி மா ஜாஅஹுமுல் இல்ம், தெளிவான ஞானம் வந்த பிறகு, தெளிவான அத்தாட்சி அவருக்கு வந்த பிறகுதான் இப்ப வேணும்னே இப்படி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்? பகயம் பைனஹும், தங்களுக்கு மத்தியில் உள்ள பொறாமையின் காரணமாக. என்ன பொறாம? என்னடா இது, இந்த மதினாவாசியை இவ்வளவு காலமா நாம இவங்களை அடிமையா அடக்கி வச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டா, கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டா, பிராமணர்கள் வந்தேரிகள், பிராமணர்கள் யாருங்க, வந்தேரிகள், ஹைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இந்தியாவுக்கு வந்தவங்க. இந்தியாவில் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னைக்கு யார எஸ்சி எஸ்டி அப்படி தாழ்த்தப்பட்டு வச்சிருக்கிறானோ, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை இந்த வந்தேரிகளான பிராமணர்கள், கொஞ்சம் அறிவாளி, பிராமணர்கள் யாரு, கொஞ்சம் அறிவாளி, கொஞ்சம் புத்திசாலி, அவன் அறிவுத்தனத்தை பார்த்து இவன் மயங்கிட்டான். யாரு? இங்க நம்மூர்ல இருந்து தாழ்த்தப்பட்டவர் பாருங்க, எஸ்சி எஸ்டிலாம், அவனுடைய அறிவை பார்த்து வா என்ன அறிவாளியா அப்படின்னா, இவன் அவன் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டான். யாரு? பிராமணர்கள் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு அவனை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். பிராமணர்கள் திராவிடர்கள் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அது அவனுக்கு ஏத்த மாதிரி சட்டங்கள் எழுத ஆரம்பிச்சான். இந்த திராவிடர்களை, இந்த தலித்துகளை, ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஏத்த மாதிரி சட்டங்கள் எழுத ஆரம்பிச்சான். எப்படி? பிரம்மனுடைய தலையிலேருந்து வந்தவர் தான் பிராமணர், பிரம்மனுடைய தோளிலேருந்து வந்தவன் வைஷ்ணவன், பிரம்மனுடைய முட்டிலேருந்து வந்தவன் சத்திரன், அவனுடைய காலிலேருந்து வந்தவன் சூத்திரன் அப்படின்னு சொல்லி, நீலாம் பிரம்மாவுடைய காலிலிருந்து முட்டிலே படைக்கப்பட்டவங்க, நாங்கள் தான் யாரு, தலையிலே படைக்கப்பட்டவங்க, உயர்ந்த ஜாதி. அதுக்கேற்ற மாதிரி விதிகள் எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி சாத்திரங்கள் எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி அவன் வேதங்கள்ங்கிற பேரில் பொய்யான வேதங்கள் எழுதணும். எப்படி எழுதுனா, ஒரு பிராமணனை, ஒரு பிராமணன் ஒரு தாழ்த்தப்பட்டவனை கொலை செய்து விட்டால், ஒரு பிராமணன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் கொலை பண்ணிடுறான், கொலை செஞ்சிட்டா அந்த பிராமணனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதங்கள் இருக்குது, இதிகாசங்கள்ல ரிக்யஜூர் சாம அதர்வண வேதங்கள் இருக்குது. ஒரு பிராமணன் ஒரு தாழ்த்தப்பட்டவனை, ஒரு தலித்தை கொலை செய்து விட்டால் அந்த பிராமணனுக்கு என்ன தெரியுமா தண்டனை? மொட்டை அடிச்சா போதும், அவன் உயிர் மொட்டை அடிச்சா போதும். இவனுக்கு தலித்துடைய உயிர் எதுக்கு சமானம் பாருங்க, வேதத்தில் எழுதி வச்சிருக்கானுங்க. நான் ஒரு பிராமணன் ஒரு தலித்தை கொலை பண்ணிட்டா அதுக்கு பதிலாக என்ன எடுத்தா போதும்? இஸ்லாம் சொல்றது உன் உயிரே எடுக்கணும். யாரா இருந்த பிராமணன் தலித்தா இருந்தா நீ அவனை கொலை பண்ணிட்டா உனக்கு தண்டனை ஒன்னும் கொல்ல பண்ணணும், கொல்லப்படணும் நீ. ஆனா இவன் சொல்றான், இவன் ஒரு தடவை மொட்டை அடிச்சுதான் முடிஞ்சு போச்சு, அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஆயிப்போச்சு. இது ஒரு உதாரண சாம்பிள். இப்படி இவங்க தலையில ஏறி உட்கார்ந்து ஆடும் பொழுது அவர்களுக்குள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி, அவர்களுக்குள் ஒரு சமுதாய புரட்சி ஏற்படுத்துறதுக்காண்டி சில மனிதர், நல்ல மனிதர்கள் வந்தாங்க. அகில இந்திய அலுவலர் எடுத்துக்கிட்டா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒருத்தர் வந்தார், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்காக வேண்டி. அவர் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா இவே ராமசாமி பெரியார் ஒருத்தர் வந்தார், ராமசாமி நாயக்கர் தந்தை பெரியார் சொல்லுவாங்க, ராமசாமி நாயக்கர் வந்தார். இந்த பிராமணர்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த கோபம் யார் மேல திரும்பிச்சுன்னா, இந்த டாக்டர் அம்பேத்கர் மேல, இந்த பெரியார் மேல அப்படியே கோபம் திரும்பிச்சு, அப்படியே கோபம். அதனாலதான் அவர்களை அந்த இழித்தும் பழித்தும் அவங்களை பத்தி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. சரி, ராமசாமி நாயக்கரோ அல்லது டாக்டர் அம்பேத்கரோ பெரிய அளவில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்துடல, விடுதலை கொடுக்க முடியாது. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை ஒரே விடுதலை எதுல தான், இஸ்லாத்துல தான். ஆனா தந்தை பெரியார் ஊர் ஊரா சுத்தி பார்த்தாரு, கத்தி பார்த்தாரு, கதறி பார்த்தாரு, வெங்காயம் வெள்ளப்பூண்டு திட்டி பார்த்தாரு. அறிவில்லையாடா உனக்கு, அந்த கல்லுக்கு போய் மாலையை போடுறியடா, அந்த பாலுக்கு போய், அந்த பிள்ளையார் சிலைக்கு போய் பாலை ஊத்துறியடா, அந்த பச்சை பிள்ளை வாயில ஊத்துற வயிறா நிரம்பும், இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாரு. ஆனாலும் அவர் கடைசியில தோத்து போய் சரண்டர் ஆனார். அந்த பெரிய என்னாரே சரண்டர் ஆனார். எப்படி சரண்டர் ஆனார், இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒன்றே நன்மருந்து புக்கு எழுதினாரு. புக்கு எழுதல, அவர் பேசினது அதை புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாரு கடைசியா, நீ ஜாதி மாறினாலோ அல்லது இந்துக்கள் ஜாதி மாறினாலோ, பௌத்த மதத்துக்கு போனாலோ, கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலோ, அப்புறம் எந்த மதத்துக்கு மாறினாலோ, உன் மீது ஒட்டப்பட்ட அந்த ஜாதி என்ற அழுக்கு அகலாது. நீ பெரிய ராஜாவாயிரலாம், பெரிய மந்திரி ஆயிரலாம், அல்ல பெரிய ஜனாதிபதி ஆயிரலாம். ஆர் கே நாராயணன் தாழ்த்தப்பட்ட தலித் வகுப்பை சார்ந்தவர், அவரை கொண்டு போய் ஜனாதிபதி ஆக்குறாங்க இந்தியால, ஞாபகம் இருக்கா? ஆர் கே நாராயணன் இருந்தாரு, ஆர் கே நாராயணன் கே ஆர் நாராயணன் சார், கே ஆர் நாராயணன் கேரளாக்காரரு, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணாரு, ஜனாதிபதி ஆயிட்டாரு. ஜனாதிபதி ஆனதுனால அவருடைய தலித்துங்கிற பேர் போச்சா? அவர் எப்படி தெரியும் சொல்லுவாங்க, இந்தியா எப்படிப்பட்ட நாடு என்றால் ஒரு தாழ்த்தப்பட்டவரை ஜனாதிபதி ஆக்கிவிட்டோம், ஒரு தாழ்த்தப்பட்டவரை ஜனாதிபதி ஆக்கிட்டோம். என்ன அர்த்தம், நீ ஜனாதிபதியே ஆனாலும் கூட நீ தாழ்த்தப்பட்டவன் தான், அதான் அர்த்தம் அதுக்கு. நீ ஜனாதிபதி ஆயிட்டதுனால நீ தாழ்த்தப்பட்டவன் என்ற தலித் என்ற பெயர் போச்சா? உனக்கு பேர் போகாது. உனக்கு பாபு ஜெகஜீவன் ராமன் ஒருத்தர் இருந்தாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாள் சபாநாயகர் இருந்தாங்க, மீரா குமார் அவருடைய அப்பா பாபு ஜெகஜீவன் ராம், தாழ்த்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர். அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறாரு. மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது எத்தனை பேர் தெரியுங்க, இது ஒரு வரலாறு, சின்ன வயசுக்காரங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு பிராமணருடைய சிலையை திறந்து வைக்கிறாரு. ஒரு பிராமண தலைவர் அவருடைய சிலைய, கல்லு சிலைய யார் திறந்து வைக்கிறா? ஒரு மத்திய அமைச்சர் திறந்து வச்சாரு. என்னத்தனம் பண்ணாங்க பிராமணர்கள் பூரா, அந்த சிலைக்கே தீட்டு படிச்சு சொல்லி மத்திய அமைச்சர் திறந்து வச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கங்கையிலே தண்ணியை கொண்டு வந்து சிலையை கழுவினாங்க. எதுக்கு? ஒரு கல் சிலை, ஒரு கல் சிலை, பிராமண சிலை, அந்த பிராமணனுடைய சிலையை ஒரு மத்திய அமைச்சர் தொடுறாரு, அதனால தீட்டு யாருக்கு ஆயிடுது, அந்த சிலைக்கு ஆயிடுன்னு சொல்லி கங்கையிலே தண்ணி கொண்டு வந்து கழுவினாங்க. இந்தியாவுடைய வரலாறு உள்ளது இதெல்லாம். சகோதரர் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, தந்தை பெரியாராக இருக்கட்டும், பாபா சாஹிப் அம்பேத்கராக இருக்கட்டும், அவங்களெல்லாம் பெரிய விடுதலை கொடுத்துட முடியல இந்த மக்களுக்கு. இன்னைக்கும் செத்துட்டு தான் இருக்கும் தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆனால் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மக்களுக்கு எப்படிப்பட்ட உரிமை வாங்கி கொடுத்தார் என்றால், இதே மாதிரிதான் பிராமணனாக இருந்த யூதர்கள் மக்காவில் இருந்த பனு குறைதான், பனு நதீரம். எதுக்கு இந்த வரலாறு சொல்றா, உங்களுக்கு கம்பாரிசன் பண்றதுக்காண்டி, ஒப்பிட்டு பாக்குறதுக்காண்டி. மக்காவில் இருந்த பனு குறைதான், பனு நதீரம், அங்கிருந்த ஹஸ்ரஜ் ஹவுஸ் கோத்திரத்தாரை அடக்கி வச்சிருந்தாங்க. ஹஸ்ரஜ் ஹவுஸ்ங்கிறவங்க மதீனாவுடைய பழங்குடி மக்கள், பழங்குடி மக்கள், பனு குறைதா பனு நதீர், இதே மாதிரி வந்தேரி வேலை வெறியூர்ல இருந்து வந்து குடியேறினவன். அந்த பனு குறைதா பனு நதீர், தான் பெரிய அறிவாளி, தாங்கள் தங்களுக்கு தான் வேதம் இருக்குது, தாங்கள் தான் வேதக்காரர்கள் அப்படிங்கிறத வச்சு இந்த அப்பாவி மக்களை ஹஸ்ரஜ் ஹவுஸ் அடக்கி பிடிக்க வச்சிருந்தான், கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலை வாங்கி கொடுத்தார்கள் என்றால், உலகத்தில் இனிமேல் யாரும் அந்த விடுதலை வாங்கி தர முடியாது, அப்படிப்பட்ட விடுதலை ரசூலா வாங்கி கொடுத்தாங்க. அப்ப யூதரால் சகிச்சுக்க முடியுமா? விடுதலை வாங்கி தருவதற்காண்டி போராடிய அம்பேத்கர் ராமசாமி நாயக்கரையே இந்த பிராமணர்களால் சகிச்சுக்க முடியலையே. உண்மையான விடுதலை வாங்கி கொடுத்த பெருமானா சல்லல்லாஹு சகிச்சுப்பாங்களா? அதனால ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலோட இந்த பொறாமை, பகையம் பைனகம் அல்லாஹ் சொல்றான், அவன் ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கல? யூதர்கள் தெரியாமலா இல்ல? யாரிப்புனகு கமா யாரிப்புன அப்னாகும் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் பெத்த பிள்ளைய ஒரு தகப்பன் அறியிற மாதிரி அறிஞ்சு வச்சுட்டாங்க. ரசூலுல்லாவை ஒரு தகப்பன் எப்படி பெத்த பிள்ளைய விளங்கி வச்சிருப்பானோ அந்த மாதிரி விளங்கி வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னைக்கா தகப்பனுக்கு பெத்த பிள்ளை அடையாளம் தெரியாம இருக்குமாங்க? பிள்ளைக்கான தகப்பன் அடையாளம் தெரியாம போலாம், ஆனா தகப்பனுக்கு பிள்ளை அடையாளம் தெரியாம போகுமா? போகாது. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, அந்த ஸ்கூல் 5000 பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி ட்ரௌசர் யூனிஃபார்ம், எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி ஷர்ட், எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி டை, எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி ஷூ, எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி சாக்ஸ், எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்குது. 5000 பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல பேகு பார்த்தீங்கன்னா, பேகு எல்லாருமே ஒரே மாதிரி பேக் வச்சுக்கிதுங்க. நீங்க உங்க பிள்ளைய ஸ்கூல்ல கூப்பிட்டு போறீங்க, கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அடடா நான் என் பிள்ளை நினச்சி வேற ஏதாவது பையில கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா 5000 பிள்ளைங்க பாருங்க, எல்லாம் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி அறிஞ்சு பாருங்க, அதுல கன்ஃபியூஸ் ஆகி வேற பக்கத்து பிள்ளை கூட்டு வந்துட்டேன். என்னைக்கா நடந்துருதா சம்பவம் இது? யாருக்கா நடந்துருதா? 5000 இல்ல 50000 பிள்ளைகள் என்றாலும் ஒரு தகப்பனுக்கு அவன் பிள்ளை தெரியும். தெரியுமா தெரியாதாங்க? அதத்தான் ரப்புல்லாலும் சொல்றான், யாரி புனகு கமா யாரி புன அபனாகும். ஒருவன் தான் பெற்ற பிள்ளையை எப்படி விளங்குவானோ அந்த மாதிரி இந்த யூதர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தாலும் ஏன் ஏத்துக்கல? பகையம் பைனம், அவர்களுக்குள்ள இருந்த பொறாமையின் காரணமாக அல்லாஹ் சொல்றான். அதனால சகோதரர்களே, எப்ப அல்லாஹ் சுபஹானத்தல இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அப்படின்னு அல்லாஹ் சுபஹானத்தல தெளிவா சொல்லிட்டானோ, அருமைக்குரியவர்களே, அதற்கு பிறகு இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், உமை யபுத்தக கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலையுக்குபலம் என்று. யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை கொண்டு வருகிறாரோ, அது எவ்வளவுதான் உன்னதமான மார்க்கமாக இருக்கட்டும், பலையும் பலமினும் அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க சொல்றோம்ல, மற்ற விஷயங்கள்ல மற்ற மார்க்கங்கள் நல்ல விஷயம் தான், அதை ஏத்துக்கலாமா? மற்ற மார்க்கங்கள்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை ஏத்துக்கலாமா? நம்ம ஏத்துக்கலாம். எப்ப தெரியுமா? நம்ம மார்க்கம் அதுக்கு எதிராக இல்லாத வரை. நம்ம மார்க்கம் அதுக்கு எல்லாம் எதிராக இல்லாத வரை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒண்ணு இல்லைன்னு இருக்குது, இன்னொரு மார்க்கத்துல அது ரொம்ப உயர்வா தெரியுது, கண்ணியமா தெரியுது, பெருசா தெரியுது, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் ஒன்றுதான், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் எவ்வளவு உன்னதமா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்வா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தௌராத் வேதத்தை படிச்சிட்டு இருக்காங்க. எதை படிச்சாங்க? சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் மூசா இப்பொழுது உயிரோடு வந்தாலும் அவருக்கும் என்னை பின்பற்றுவதற்கு ஒரு வழி கிடையாது. எந்த மூசாவுக்கு இந்த தௌராத் இறங்கிச்சோ, இந்த தௌராத் நல்ல விஷயம் இருக்கு சொல்றீங்க, ஆனா இந்த தௌராத் எந்த மூசாவுக்கு இறங்கிச்சோ, அந்த மூசா என்னுடைய சகோதரரே இப்போ உயிரோடு வந்தா கூட அவருக்கு என்னை பின்பற்றுவதை தவிர வேற வழி கிடையாது. நபிசல்லா சொன்னாங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க சகோதரர்களை, நல்லா புரிஞ்சுக்கணும். பின்னாடி வசனங்கள் வருது, மரியம் அலை சலாத்தி ஈசா அலை சலாத்தி ரசூலுல்லாஹ் எவ்வளவு கண்ணியமா உயர்வா சொல்றாங்க சொல்லி. ரசூலுல்லாஹ் ஈகோனால சொல்லல, வேற வேத்த படிக்காத, நீ நம்மளும் சில பேர் சொல்றாங்களே என் பையன் மட்டும் தான் மத்தவங்க பையன் கேட்க கூடாது, நான் எழுதுற படித்த படிக்கணும், மத்த எழுதுற படிக்க கூடாது, எங்க மேடையில அவங்களை ஏத்த மாட்டேன், அவங்க மேடையில நான் ஏற மாட்டேன், இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஈகோல ரசூலுல்லாஹ் சொல்லல. தௌராத்தை படிக்காதன்னு சொல்லி எதார்த்தம் சொன்னாங்க, உண்மையை சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஈகோ இருந்திருந்தா பின்னாடி வரும் பாருங்க, மரியம் அலை இஸ்லாத்தையும் அதற்கு ஈசா அலை இஸ்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அப்படி உயர்வா சொல்லுவாங்க. இன்னீசா ஒய்து அடுத்த ஆயத்து அப்ப சொல்றேன், விவரத்தை சொல்றேன், அவ்வளவு உயர்வா சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகோ இருந்திருந்தா ஈசா அலை இஸ்லாத்தை அப்படி உயர்வா சொல்லியிருப்பாங்களா? Maria Malay selat malah ego orang itu dah rasulah si Maria Malay tak boleh dapat endur pukul endur panggala Allah urut arul mari Quran ilai firmana sallallahu alaihi wasallam tiri tayar amina amma yar putri guna solat pada bilai Maria Malay selat itu peti awal orang ni mau solat putri kedai inna solat pada Maria Malay selat itu peti Bible lagu awal orang ni mau solat pada Allah urut Quran awal orang ni putri kedai enggan si ego anak rasulullah sallallahu alaihi wasallam cunangai Taurat ayat tak pergi baca cunangai Oma sabi lalum illa ye tabi ani Musa we ini uiran honda kuda, awak ni kenapa pinbot terus terus? Terbari illa tak. Ye, Oma iya betul gaya Islam ini dinan, falai yukubala minu. Allah cerita, dina Islam ini terus, biar orang beri ay, yar terdengar perlu, ada Allah wal, uru bodum, yaitu kalau peramat ada, nabilalim cerita. Ademat malas sahur le, apa ini dina Islam dan Allah de markan ayricho, ini dina Islam ini dawa sibude, over mumin malayin karame. Over woman mana yang kerana dawa sehat. Nabi Sallallahu Alaihi Wasallam pergi, orang Yahudi sirvan, Rasulullah Sallallahu Alaihi Wasallam itu panitia sejuk itu na, orang Yahudi sirvan, apa pernah Rasulullah guru orang cina cerewet sejuk itu ma, panitia sejuk itu ma, anda sirvan bodam selama air lah, naya anda sirvan Rasulullah korang ke, anda sirvan korang Nabi Sallallahu Alaihi Wasallam, pergi, aslim, ya gulam, cina pulley, Islam dia tu ke, kul la ilaha illallah. Lainlah lelaki cundel, anda pergi sakrat lelaki, apun dengar tu anda payah, awak tahu pakar. Rasulullah berdala, terima cundra ke? Aslim ya bolam, pula kelima cundpa, kul lainlah lelaki cundel, istilah tiada ke? Abdi nang ke? Marudi anda pula tahu pakar, apa awak tahu cundare? Atiya, Abul Qasim, ya waladi, yang pula ye, yang mahane. Abul Qasim ini nak cerita anggal, ada kaitan dengan dengannya. Abul Qasim itu Nabi Sallallahu Alaihi Wasallam itu patah per. Abul Qasim ini berde, Rasulullah Sallallahu Alaihi Wasallam itu patah per. Jadi, ataya Abul Qasim ini nak cerita anggal kaitan dengannya. Apa dia nak? Ada payah Alhamdulillah, kalimat cerita. Kalimat cerita Islam itu dari, kau jangan itu lah ruh berinjir itu. Beliau baru berde, Rasulullah Sallallahu Alaihi Wasallam itu orang senang patah anggal. Orang senang patah anggal. Jadi, anggal. Alhamdulillah, Alhamdulillah, hilladhi akhrajahu bi minan nar. Inda sirvanai, yen mula maha Allah, narakathilirundhu veliyaakkuraane, anda Allahukke ella pugalum. Inda sambhavathai arivikkakoodiya Hudhaifa radhiyallahu arivikkiraanga, anda veetlirundhu, anda sirvanude veetlirundhu, Masjid Nabawikku varra varaikkum Rasoolullah sallallahu alaihi wasallam, idhaiye sollittu vandhaangala. Avlo santhoshappattaangala, yen mula maha Allah anda sirvanukku islaathai koduthaane. Nah, cunun ada bayi hidup tanah. Anu kalau iman kudu tanah. Saudara le, namu mula mau terislah ti hidup tanah cunna. Adi yaudah apa dia bagiyo Allah ur Rasul mula mau ayer kena kena makal islah tu kandang eh. Allah Rasul mula mau ayer kena kena makal islah tu kandang. Coba cekana kena islah tu kandang eh. Anu firmana sallallahu alaihi wasallam. Over turu de iman ayum. Tan mula mau ur turu iman kadek kerde. Rasul le yaudah beri bagiyo mana ciri kange. Anu inne ki, namu kya anu sirapun diri itu le, anu porupun diri itu le. Dawa apa di pesan aku tuh gitu dong. Tuh kemarja? Iliya, mulis cara. Cepat. Yang mana aku serapun diri le, porupun diri le. Arme cahodur le. Ata Rasulullah Sallallahu Alaihi Wasallam hadis le berde. Mood nada Fatimah radhiyallahu Rasulullah tiad rangan. Arputuman hadis musnad Ahmad le berde. Fatimah radhiyallahu telana mood nala Rasulullah tiad rangan. Mood nala Rasulullah Madinah kano. Yanggup orang itu lihat, yanggup orang itu nanti mahal pakai mereka mana Rasulullah Sallallahu Alaihi Wasallam. Yanggup beliau pernah itu pernah jadi mahal pakai mereka mana ke? Rasulullah kanu, Fatimah radhiyallahu anha tiada orang ke? Mood nala aci, mood nala ke apa orang Rasulullah Sallallahu Alaihi Wasallam vidu orang ke Fatimah radhiyallahu anha vidu ke? Paratte panggaraya, mudilam paratte pulidi arjipoi, pakrat ke rumbo korma, aluk dress, wadamulah aluk, yanggyo orang pulidi la kanan tu urun tu nama orang terkang ke? Kepatuhan Fatimah itu halal terangge, siapa suruh Allah, Allah ini rahari kepada kafir, mandar gelil lah, mada mali ini lekuk orang kafir lepas cipta terangge, Allah urut iri itu terunggul itu dengan lemiya, nanti halal terangge, kita patut, apa orang suruh ke, Uma yubiki kia binti, Fatimah, ya mahalnya, ya malurai, anda macam orang siapa suruh Allah, unggul ini dengan lemiya patalurai. Periye periye kafir gel, bang kafir gel, iman lah raja, maja, mada, mali gel, kudu gopur terukang eh. Nih Allah udah iri itu der, yuda kastam pergi lara solala ida patah deh. நபிசல்லா சொன்னாங்க, ஃபாத்திமாவே உன்னுடைய தந்தை இப்ப இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா இதனுடைய விளைவு என்னாகும் தெரியுமா? நாங்க படுற கஷ்டத்துக்கு கனி, பழம், ஃப்ரூட், சம்ரத் என்ன கிடைக்கும் தெரியுமா? லா யஹ்லு அலல் அர்லி பைத்து மபரின் வலா வபரின் இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்த தக்வா. உலகத்தில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் எந்த ஒரு கோபுர வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் கலிமத்து தக்வா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தக்வாவுடைய கலிமா நுழைந்தே தீரும். இம்மா பி இஸ் அஸீஸ், ஒரு நேற்று அந்த அதிசி சொன்னாங்க பயன்ல, இம்மா பி இஸ் அஸீஸ், ஒன்று கண்ணியத்தோடு சிலத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அவங்க தில்லி தலியில் அல்லது கேவலப்பட்டு சிலத்தை ஏற்றுக்கொள்வார்கள், வேறு வழி இல்லாம இந்த ஒரு காலம் வரும். சகோதரர்களே, நபிசல்லா அலைஹி வஸல்லம் அந்த காலம் வரும் தன் மகளுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. உலகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் குடிசை வீட்டிலும் கோபுர வீட்டிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் நுழைஞ்ச தீருண்டு, அது யார் செய்வாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா, மீகா அலைஹிஸ்ஸலாம் வந்தா, வானத்தின் மலக்குகள் வந்தா செய்வாங்க? ரசூலா யார் நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனாங்க? என்னங்க, நம்மளை நம்பியா இல்ல அதற்கு உங்களை மாதிரி ஆளை நம்பின்னு ஏமல பள்ளியை போட பாக்குறீங்களா? உங்களை மாதிரி ஆள் நம்பி நாங்களாம் சம்மந்தம் இல்லப்பா, அப்படிதும் உண்டா? நம்மளை நம்பிதாங்க. பெருமானா சல்லல்லாஹு உம்மத்து, அதனாலதான் ரப்பல்லாஹு குன்தும் ஹைர உம்மத்து, நான் சிறந்த உம்மத்து தான். அது துமர் ரதி அல்லாஹ் அழகான விளக்கம் சொன்னாங்க, இந்த ஆயத்து கொஞ்சம் ஹைர உம்மத்துக்கு அழகான விளக்கம் சொன்னாங்க, நீங்க பிறந்த உடனே சிறந்த உம்மத்தா இருந்திருந்தா அல்லாஹ் குன்தும் ஹைர உம்மத்துன்னு சொல்ல மாட்டான், அன்தும் ஹைர உம்மத்துன்னு சொல்லிருப்பான். என்ன வித்தியாசம்? குன்தும் ஹைர உம்மத் என்பதற்கும் அன்தும் ஹைர உம்மத்தின் என்ன வித்தியாசம்? அன்தும் ஹைர உம்மத்னா நீங்கள் சிறந்த உம்மத்தினர்கள். இது ஒரு செய்தி மெசேஜ், நீங்கள் சிறந்த உம்மத்தினர்கள். குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் சிறந்த உம்மத்தினராக ஆகிவிட்டீர்கள். என்ன வித்தியாசம்? குன்தும் ஹைர உம்மத்னா நீங்க நேச்சுரலா பேசிக்காவே ஹைர உம்மத், குன்தும் ஹைர உம்மத்னா அன்தும் ஹைர உம்மத்னா நேச்சுரலா பேசிக்காவே நீங்க ஹைர உம்மத், அன்தும் ஹைர உம்மத்னா குன்தும் ஹைர உம்மத்னா இல்ல, நீங்க பேசிக்கா ஹைர உம்மத் இல்ல, பிறக்கும் போதே சிறந்த உம்மத் இல்ல, சிறந்த உம்மத்தினராக ஆகிவிட்டீர்கள், ஆகிவிட்டீர்கள். ஏன் ஆகுனீங்க? தாமுருன பில் மாரூஃப் தன்ஹவுன் அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த உன்னதமான காரியத்தை செய்வதனால் நீங்கள் சிறந்த உம்மத்தா ஆயிட்டீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வேற எந்த சமுதாயத்துக்கும் இந்த பொறுப்பு கிடையாது. எந்த பொறுப்பு? நன்மை ஏவி தீமையை தடுக்கிற பொறுப்பு. நம்ம ரசூலுல்லாஹோட உம்மத்தினர் நமக்கு மட்டும் அல்லாஹ் இந்த பொறுப்பு கொடுத்ததுனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த காரியத்தை செய்வதனால் நன்மையிலே சிறந்த நன்மை எதுங்க? சிறந்த நன்மை எது? ஈமான். தீமையிலே மோசமான தீமை ஷிர்க், அதானே? தீமையிலே மோசமான தீமை ஷிர்க், நன்மையிலே சிறந்த நன்மை ஈமான். அப்ப ஷிர்கை விட்டு ஒழித்து ஈமானை ஏவக்கூடிய இந்த உன்னதமான பணிதான், நீங்கள் அந்த பணியை செய்வதனால தான் சிறந்த உம்மத்தினர். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கானன் நபி யபஅது இலா கௌமிஹி, ஒவ்வொரு நபியும் ஒரு சமுதாயத்துக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள், ஒவ்வொரு நபியும் ஒரு சமுதாயத்துக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள், ஆனால் நான் தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேல் தான் நபி, கிறிஸ்தவர்கள் பனு இஸ்ரவேல் தான் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேல் தான் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் நபி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்ட சமுதாயம், ஒவ்வொரு நபியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த சமுதாய மக்கள் மட்டும்தான் பேச்சு கேட்டாங்க, ஆனா என்ன மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் முழுமைக்கும் ஏற்ற நபியாக அல்லாஹ் அனுப்பி வச்சான். இலா அஸ்வதி வஹமர், கருப்பர்கள் சிவப்பர்கள் வெள்ளையர்கள் எல்லாத்துக்கும் நான் தான் நபி. அப்ப கியாமத் நாள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிங்க முடிச்ச சகோதரர்களே, அவங்களோட இந்த தீன் அல் இஸ்லாத்தை கொண்டு போய் உலக மக்களிடம் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அதான் இந்த ஆயத்து இறங்கின உடனே ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கின்றான், மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள், நல்ல அறிவுள்ள மக்கள் சாட்சி சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம் சொல்லுவாங்களா, வா அன அலா தாலிக மின ஷாஹிதீன், வா அன அலா தாலிக மின ஷாஹிதீன், யா அல்லாஹ் ரப்பே நானும் இதற்கு சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. சொல்லிட்டு இந்த ஆயத்தை உலகத்தில் எத்தனை மூமின்கள் கியாமத்து நாளில் கேட்பார்களோ அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தையை சொல்வது கடமை. வான அலா தாலிக மின ஷாஹிதீன், சொல்லுங்க, வான அலா தாலிக மின ஷாஹிதீன், யா அல்லாஹ் நானும் இதற்கு சாட்சியாக இருக்கிறேன். நாளைக்கு மறுமையில் இன்ஷால்லா நம்ம எல்லாரையும் அல்லாஹ் சாட்சியாகி வைப்பான். அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதற்கு. இன்னதீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாவிடத்தில் இஸ்லாம் மட்டும்தான் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, இஸ்லாம் என்பது எந்த மார்க்கம்? அல்லாவுடைய ரசூலுக்கு வழங்கப்பட்ட தீன் இஸ்லாம் இஸ்லாமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமா, எந்த மார்க்கம் இஸ்லாம்? அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்ற வார்த்தை காமன் வேர்டு, பொதுவான வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வழங்கப்பட்ட மார்க்கத்துக்கும் அல்லாஹ் இஸ்லாம் தான் பேர் வச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்துக்கும் அல்லாஹ் இஸ்லாம் தான் பேர் வச்சான். அப்ப எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும் இஸ்லாம் ஆகும்? அப்போ ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பின்பற்றாரு, அவர் முஸ்லீம் தானே? யூதனா இருக்கிறாரு, அவர் முஸ்லீம் தானே? இல்ல சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரோடு இருந்தவரை அவர்கள் சொன்ன மார்க்கம் இஸ்லாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தவரை அவர்கள் சொன்ன மார்க்கம் இஸ்லாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தவரை அவர்கள் சொன்ன மார்க்கம் இஸ்லாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தவரை அவர்கள் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஆனா எப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களோ, இந்த முன் சென்ற எல்லா நபிமார்களுடைய மார்க்கமும் மன்சூக் ஆயிடுச்சு, எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, டேட் காலாவதி ஆயிடுச்சு. இப்போ உயிருள்ள மார்க்கம் இது மட்டும்தான், கேமத்த நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஒரு முறை ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தாங்க, அப்ப நான் மகரிப் நேரம் வச்சு ட்ரெயின்லயே தொழுதேன். பக்கத்துல ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், பாதிரியார்ன்னு சொன்னா அவரு அந்த அங்கிலாம் போடல, சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துருந்தாரு. நான் தொழுது முடிச்சவொடனே அவரா பேச ஆரம்பிச்சாரு, எங்க பாய் போறீங்க அப்படின்றாரு. நான் திருநெல்வேலிக்கு போறேன் சார். என்ன விஷயம்? அவர் கன்னியாகுமரி காரரு, கன்னியாகுமரி போயிட்டு நினைக்கிறேன், போயிட்டு நினைக்கிறேன். அவர் கன்னியாகுமரி காரரு, கன்னியாகுமரி கிறிஸ்தவரு, நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா பாய், என்ன செய்தி, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, எல்லாம் விசாரிச்சுட்டே வந்தார். அவர் பேசுற பேச்சு வச்சு கண்டுபிடிச்சுன்னா இவர் எப்படியார் பாதிரியாரு. ஏன்னா எடுத்தவொடனே பாதிரிங்க முஸ்லீமை பார்த்தோன்னே கேட்கிற முதல் கேள்வி எடுத்துருமா கேட்பாங்க, நீ எந்த பாதிரியோட பேசி பாருங்க. அவன் கேட்கிற முதல் கேள்வி, ஆபிரஹாம் அறுத்தாருங்களே, அவர் இசாக்கா இஸ்மவேலா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த பிரச்சனை என்ன காரணம், எழுப்பாங்க, விளக்கமா சொல்லிருக்கேன் உங்களுக்கு. இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அறுத்து பழையிட்டது இஸ்மாயில் அல்ல, இசாக்கா தான் சொல்லுவாங்க, எடுத்துனா அதான் கேட்பாங்க. அதனால நாம முந்திட்டு என்ன கேட்டனோ, ஒரு கிறிஸ்தவன் தெரிஞ்சவனே ஒண்ணு கேட்டனோ, சரிங்க, பிதா சுதன் பரிசுத்தாவி, மூன்று தெய்வங்கிறீங்களே, தேவன் தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து தேவனா தேவகுமாரனா கேளுங்க, குழம்பிடுவான். இயேசு கிறிஸ்து தேவனா தேவகுமாரனா? ஏன்னா அவர் தான் தேவன் சொல்றீங்க, அவர் தான் தேவகுமாரன் சொல்றீங்க. பைபிள்ல எங்கெல்லாம் எம்முடைய பிதாவே, எம்முடைய பிதாவே என்று கர்த்தரை நோக்கி அழைத்தார் அப்படின்றா, பிதா எந்த பிதா? அதான் இயேசுங்கிறான். அழைச்சது யாரே? அவரும் இயேசுங்கிறான். அழைச்சதும் இயேசான், மகனும் பிள்ளையும் அத்தாவும் இயேசுவான். இந்த கேள்வி கேளுங்க, கிறிஸ்தவம் குழம்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த பாதிரி என்ன பண்ண ரெண்டு கேட்டாரு, பேசிட்டு இருக்கும் இஸ்மா வேலை சாக்கு மேட்டர்லாம் வந்துச்சு. அப்ப நான் அவர்கிட்ட இந்த மேட்டர் கேட்டேன், எந்த மேட்டரு? தேவன் யாரு, தேவகுமாரன் யாரு? அவர் சூப்பர் விளக்கம் ஒன்று சொன்னார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, நானே குழம்பிக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள. உங்க பேர் என்ன? சம்சுதீன். உங்க ஃபாதர் பேர் என்ன? முகமது சாலி. உங்க பையன் பேர் என்ன? ஜபீஹுல்லா. அவர் வாயில் நுழையில, உசாமா, உசாமாவா? ஆமா, உசாமா தான். அவர் கேட்கிறார்ட்ட, உசாமாக்கு நீங்க யாரு? தந்தை. முகமது சாலிக்கு யாரு? மகன். அப்ப நீங்களே தந்தையா இருக்கீங்க, மகனா இருக்கீங்கல்ல? உசாமாவுக்கு நீங்க தந்தையா இருக்கிறீங்க, முகமது சாலிக்கு மகனா இருக்கிறீங்க. அப்ப நீங்களே தந்தையா இருக்கிறீங்க, மகனா இருக்கும் போது ஏன் இயேசு கிறிஸ்து மகனா தந்தையா இருக்க கூடாது? அப்பா, இவன் அறிவாளி நினைச்ச நானு. அப்படியா? சரி, இது நான் பதில் சொல்ல பதில் சொல்ல முடியல என்னால, இந்த கிறித்தனமான பதில் என்ன பதில் சொல்ல? சரி, ஓகே. அடுத்த கேள்வி அவர் கேட்டார், நான் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களை, நான் போயிட்டு இருக்கு, நேரம் போகணும்ல. அடுத்த கேள்வி கேட்ட அப்பதான் அந்த கேள்வி, இந்த சம்பந்தமான கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? இஸ்லாம் வந்து 1400 வருஷங்கள் ஆச்சு. ஆமா, கிறிஸ்தவம் வந்து 2000 வருஷம் ஆச்சு. இஸ்லாத்துக்கு 600 வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது கிறிஸ்தவம். அந்த முன்னாள் மார்க்கமான, முதல் மார்க்கமான, சீனியர் மார்க்கமான கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுமா, ஜூனியர் மதமான இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுமா? நீங்க சொல்றீங்க கிறிஸ்தவம் அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், பைபிளும் இறைவனுடைய வேதம் தான், ஜீசஸ் கிறிஸ்டும் இறைவனுடைய தூதர் தான் அப்படிங்கிறீங்க. அப்ப அவளை ஃபாலோ பண்ண வேண்டியதானே, பின்னாவில் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. அப்ப நான் இந்த வார்த்தை சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டினேன், சொல்லி சொன்னேன், இல்லைங்க முன்னாடி உள்ளதெல்லாம் எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. அது எப்படி எக்ஸ்பிரி ஆகும், அதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு 5 வயசா இருக்கும் போது உங்க அத்தா ஒரு சட்டை வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த சட்டை எத்தனை வயசு வரைக்கும் போடுவீங்க? 7 வயசு 6 வயசு வரைக்கும் போடுவீங்க. 7 வயசு ஆன பிறகு வேற சட்டை போடணும், 5 வயசு சட்டையை போட முடியாது. அது எத்தனை வயசு வரைக்கும் போடலாம்? 10 வயசு வரைக்கும் போடலாம். 10 வயசு ஆயிட்டா 5 வயசு சட்டையும் போட முடியாது, 7 வயசு சட்டையும் போட முடியாது. 10 வயசு சட்டை எத்தனை வயசு வரைக்கும் போடலாம்? 15 வயசு வரைக்கும் போடலாம். 15 வயசு சட்டை எத்தனை வயசு போடலாம்? 20 வரைக்கும் போடலாம். 20 வயசு சட்டை எத்தனை வருஷம் போடலாம்? 25 வயசு வரைக்கும் போடலாம். ஆனா 25-30 வயசுல உள்ள சட்டைய எத்தனை வயசு வரைக்கும் போடலாம்? உங்க முகத்து வரைக்கும் போடலாம். 60 வயசு வரைக்கும் போடலாம். 5 வயசுல எடுத்ததை 7 வயசுல போட முடியாது, 7 வயசுல எடுத்த 10 வயசுல போட முடியாது, 10 வயசுல எடுத்த 15 வயசுல போட முடியாது. ஆனா 25 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுக்கிற சட்டைய நீங்க 55 வயசு வரைக்கும் போடலாம், 60 வயசு வரைக்கும் போடலாம். அதே மாதிரிதான் மூசா அலை இஸ்லாத்துடைய மார்க்கம், 5 வயசுல எடுத்த சட்டை அது 7 வயசுல காலாவதி ஆயிடுச்சு. நல்ல சட்டையாக இருக்கட்டும், புது சட்டை நல்ல டிசைன் அழகா இருக்குது, காலாவதி ஆகி போச்சு. ஈசா அலை இஸ்லாத்துடைய மார்க்கம் 10 வயசுல எடுத்த சட்டை அது 15 வயசுல காலாவதி ஆகி போச்சு. நல்ல மார்க்கமாக இருக்கட்டும், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி, லைட்டா கூட கிளியல, அழகா இருக்குது, இருக்கட்டும், போட முடியாத. ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மார்க்கம் 25 வயசுல எடுத்த சட்டை. இனி கியாமத்து நாள் வரைக்கும் இந்த சட்டை தான், மௌத்தாவது வரைக்கும் இந்த சட்டை தான். அப்படியா பாய் கேட்டுட்டாரு, அப்படியா பாய். ஆமா, அப்புறம் நான் சொன்னேன் அந்த அத்தா மகன் கதைக்கு, இந்த உசாமாவுக்கு அத்தா, முகமது சாலிக்கு மகன் சொன்னீங்களே, நான் உசாமாவுக்கு அத்தா, முகமது சாலிக்கு மகன், இயேசு கிறிஸ்து யாருக்கு அத்தா யாருக்கு மகன்? பாய் நீங்க விடமாட்டீங்க போல, இல்ல விட மாட்டேன் சொல்லி ஆகணும். அவர் முதல்ல அறிவாளித்தனமா சொல்லிட்டார, விட்டுடும், நம்ம வாபஸ் நினைச்சிட்டாரு. கேட்ட சொல்லுங்க யாருக்கு அத்தா? நான் வந்து உசாமாக்கு அத்தா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து யாருக்கு அத்தா? நான் முகமது சாலிக்கு மகன், அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து யாருக்கு மகன்? சரி, மகன் கர்த்தருக்கு மகன், ஓகே, கர்த்தருடைய மகன் தேவகுமாரன், யாருக்கு அத்தா இவரு? கொடுங்க பாய், மற்ற விஷயம் அரசியல் கூறுவோமா? சோ எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இது எவ்வளோ பெரிய பாதிரியா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே குழப்பம். இந்த ஒரு வாரத்துக்கு அவங்களால் பதில் சொல்ல முடியாது. அவன் பெருசாக பேசுவான், இஸ்மவேலா, அப்ரஹாமா, ஈசாக்கா, அதை அறுத்தது யாரு, இதை அறுத்தது யாரு, எல்லாம் பேசுவான். அவங்களோட பேசிக் பிதாசுதான் பரிசுத்தாவில கை வச்சாலே ஆட்டங்கிட்டு போயிடும். அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு அடிப்படை இல்லாத மக்கள் யார், இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி. ஆனால் அந்த அடிப்படை இல்லாத மக்களை நாம போய் ரீச் பண்ணல பாருங்க, இதுதான் நம்முடைய குற்றம். கொஞ்சம் பேசுனீங்கன்னா அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. ஒன்னும் இல்லை, ஒரு பாதிரியாரு, திருவண்ணாமலையில் ஒரு பாதிரியாரு, அல்ஹம்துலில்லாஹ் யாரோ ஒரு தாவா செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு போய் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. பாதிரியாரா இருக்கும் போது திருநெல்வேலி திருவண்ணாமலையில் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், அவரு ஒரு ஸ்கூல் பிரின்சிபல். பாதிரியார் இஸ்லாத்து தெரிஞ்சுக்கிட்டாரு, இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, மனைவி மக்கள் குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு அந்த பாதிரியார் நிலைமை என்ன தெரியுமா, தன்னுடைய பிள்ளைகளுடைய ஃபீஸுக்கு ஒவ்வொருத்தரையா பிச்சு எடுத்து அழைகிறாரு. சொல்லுவாரு, நான் பாதிரியா சந்தோஷப்படுறேங்க, சொல்லுவாரு, இங்க நம்மகிட்ட அழைக்கிற வகையில் வருவாரு, நம்ம அவருக்கு ஏதாவது கல்வித்தொகை கொடுத்தாரு வருஷம் வருஷம் பயணிச்சு, நான் இது சந்தோஷமா நினைக்கிறேன், நான் இந்த சமுதாயம் பிச்சை எடுக்க வச்சு கவலைப்படல, எனக்கு எவ்வளவு பெரிய செல்வம் கிடைச்சிருது எனக்கு. ஆனா இதே நான் திருவண்ணாமலை ஸ்கூல்ல இருக்கும்போது, நான் ஒரு கான்வென்டுடைய பிரின்சிபல், நானு ஒரு கான்வென்ட் பிரின்சிபல், நானு என் பிள்ளைங்க எவ்வளவு மரியாதை தெரியுமா அந்த கான்வென்ட்ல, எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய இசை தெரியுமா. இன்னைக்கு என் பிள்ளைகளுடைய படிப்பு காண்டி ஒவ்வொருத்தரையா போய் கையேந்திட்டு இருக்கிறேன், ஆனா இதை நான் அசிங்கமா நினைக்கல, எனக்கு பெரிய செல்வம் கிடைச்சது பாக்கியமா நினைக்கிறேன். அவர் சொல்லுவாரு, சகோதரர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாதிரிமார்கள் எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் சொல்லி. ஏன் வர்றது இல்ல? இங்க போனா 30 வருஷம் 40 வருஷம் பள்ளிவாசல்ல இமாமத்தா இருந்துட்டு 45 வயசுல 50 வயசுல 60 வயசுல 2 பார்வை இழந்து கிட்னி போய் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு பள்ளிவாசல இருந்து லெட்டர் ஒன்று தருவாங்க. இந்த லெட்டரு, இந்த மௌலவி அவர்கள் எங்களுடைய பள்ளிவாசல 30 வருஷமா இமாம செய்தார், இப்பொழுது அவருடைய 2 பார்வையும் பாதிக்கப்பட்டுள்ளது, அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டுள்ளது, அவருக்கு ஆபரேஷன் செய்வதற்கு பணம் தேவைப்படுவதால் தனவந்தர்கள் இவருக்கு தாராளமாக உதவலாம் என்று பிச்சை எடுப்பதற்காக வேண்டி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புவோம் அந்த சமுதாயத்தில். இன்னைக்கு ஆளுங்களுக்கு என்ன நிலைமைங்க? இதுதான் நிலைமை. ஒரு மொஹல்லால ஒரு பள்ளியில 30 வருஷம் 40 வருஷம் இமாமா இருக்கிற ஆளுங்க என்ன நிலைமை? அந்த பள்ளிவாசலுடைய மினாராவை 2 கோடி ரூபாய் கட்டுவான் பெருமைக்கு. பள்ளிவாசலுடைய மினாராவை 2 கோடி ரூபாய் கட்டுவான் பெருமைக்கு. பள்ளிவாசலுடைய ஹவுஸ் 50 லட்சம் ரூபாய் கட்டுவான். ஆனா 40 வருஷம் 30 வருஷம் அந்த பள்ளியில இமாமா இருந்த நிலைமை என்ன? அவரு ஹார்ட் ஆபரேஷனு, கிட்னி ஆபரேஷனு, கண்ணு பார்வை போயிடுச்சுன்னா பிச்சை எடுக்கும் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புவான். நல்லதா இல்லையா? ஷஹாதத்துல் ஃபக்ர், பெரிய பெருமையா சொல்லலாம் அதை. பிச்சைக்கான சர்டிபிகேட், இவர் இத்தனை வருஷமா எங்கிட்ட வேலை செஞ்சாரு, தனவந்தர்கள் இவருக்கு உதவி செய்ய பிடிக்க அந்த பிச்சை லெட்டர் எடுத்துட்டு அவர் பள்ளி பள்ளியா போகணும். இதை பாக்குறான் கிறிஸ்தவ, ஐயோ நமக்கு எதுக்கு அந்த வம்பு, நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். இதுக்கு ஆசைப்பட்டுதான் கிறிஸ்தவ பாதிரியல் இஸ்லாத்துக்கு வருவதில்லையே தவிர, இல்லைன்னு சொன்னா நீங்க ஒண்ணு இல்லை. கிறிஸ்தவர்கிட்ட கொஞ்சம் போய் பேசி பாருங்க, அவன் பாதிரிட்ட போய் கேள்வி கேட்கட்டும், பாதிரி என்ன தெரிஞ்சோம், அதெல்லாம் சாத்தான், அந்த சாத்தான் பேச கேட்காத, இதான் சொல்லுவாங்க. பதில் சொல்ல தெரியாது. சாத்தான், சாத்தா மனித ரூபத்தில் வந்திருப்பான், தாடி வச்சுட்டு தொப்பி போட்டு வருவான், அந்த சாத்தாரோட பேச்சு கேட்காதீங்க. இப்படித்தான் தங்களுடைய மக்களை கட்டுப்பாட்டுகள் வச்சுப்பாங்களே தவிர அவங்க அல்லாஹ்வுடைய சரியான விஷயத்தையோ சரியான வேதத்தையோ அவங்களோட பைபிள்ல சொல்ல முடியாது. ஹைர் அல்லாஹ் சொன்னான், இப்படிப்பட்ட நிலையில் இன்ன தீனா இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான். ஆகவே உமை ஹைர் அல் இஸ்லாமி தீனா, அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை தவிர வேறொரு வழியை எவன் தேடுவானோ அவன் நிச்சயமா அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார். சோழ இந்த நேரத்தில் சில மக்கள் சில அறிவிலித்தனமாக முட்டாள்தனமாக அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்திற்கு எதிராக கண்ட ஷேக்குமாறு பீர்மாறு தங்கள்மாறு காலில் விழுந்து ஷரியத்துக்கு எதிரான ஷிர்கைத்தான காரியம் செஞ்சுட்டு இருக்காங்களே, அவங்க யோசிக்கணும். ரப்புல் ஆலமீன் அழகான அற்புதமான மார்க்கத்தை நம்ம கொடுத்த பிறகு நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்படி கேவலப்படுத்தணுமா அப்படின்னு யோசிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் விளங்கக்கூடிய பாக்கி தருவானாக. தீன் அல் இஸ்லாத்தை மட்டுமே அல்லாஹ் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக உணரக்கூடிய வாய்ப்பை தந்தருவானாக. கடல் உணவுகளில் சிலவற்றை சாப்பிடக்கூடாது என்றிருக்கிறார்களே, எதை எதை சாப்பிடக்கூடாது? அல்ஹம்துலில்லாஹ். இதுல சகோதரர்களே, இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூற்று என்ன அப்படின்னு, தரையில எதெல்லாம் சாப்பிடலாமோ அதெல்லாம் கடல்ல சாப்பிடலாம், தரையில எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் கடல்ல இருந்தா சாப்பிடக்கூடாது. உதாரணமா கடல் நாயின்னு ஒன்று இருக்குது, இது சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. கடல் பாம்பு இருக்குது, பாம்பு தரையில சாப்பிடக்கூடாது, கடல் பாம்பையும் சாப்பிடக்கூடாது. நாய் தரையில சாப்பிடக்கூடாது, அதுல கரையிலையும் கடல்லையும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி எது எதெல்லாம் தரையில சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் கடல்ல இருந்துச்சுன்னா கடல்ல சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் தரையில சாப்பிடலாமோ அதெல்லாம் கடல்ல இருந்தா சாப்பிடலாம் அப்படிங்கிறது. இமாம் அபூ ஹனீஃபா கூட்டுனா இல்ல, கடல்ல மீனை தவிர எதையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய கூற்று. அதுவும் மக்ரு தான், பெரிய ஹராம பெரிய பாவம் அப்படிலாம் மக்ரு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நண்டு இறால் போன்ற விஷயங்கள்லாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது அப்படிங்குவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மக்ருங்குவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய ஹராம பெரிய ஷிர்க் அது என்ன, ஷாஃபிக்காராம் மனஃபிக்காராம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆ, நண்டு மக்ரு யாருக்குன்னா சில பேர் பார்த்தாலே சாப்பிட பிடிக்காது, நண்டை பார்த்தா சாப்பிட பிடிக்காது, அது கொடுக்குது ஐயா இதை யார் சாப்பிடுவான்னு நினைப்போம். அப்படி உங்களுக்கு வெறுப்பாக இருந்தா மக்ரு, மக்ருனா வெறுப்பு நடத்தும், வெறுப்புக்குள்ளானது. எனக்கு ரொம்ப வருஷமாக நம்பர் நண்டை பார்த்தாலே அலர்ஜி. ஒரு நண்பர் என்ன பண்ணார், ஒரு தடவை ஒழுக்கட்டாயமாக புட்டு அதை எடுத்து மல்லிப்பட்டத்துக்கு போயிருந்தோம். மல்லிப்பட்டது ரொம்ப மீனுக்கு ஃபேமஸான ஊர். வலுக்கட்டாயமா அவரே நண்டு பொறிச்சு வச்சிருந்தாங்க, மாட்டேன்னு எடுத்து பிச்சு எடுத்து கூட சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட், அதிலே நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து அப்படிலாம் கம்பல் ஹராம் ஹராம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேவபந்தில் மௌலானா அப்துல் காலிக் மதராஸ் சாப்பிட்டுருக்கிறாங்க, என்னுடைய உஸ்தாது தேவபந்தில் மிகப்பெரிய உஸ்தாது. இன்னைக்கு தாராளம் தேவபந்த் மதராஸ் வைஸ் சான்சலரும் கூட, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வேலூர்காரசத்து எம்எல்ஏ ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஒரு தடவை மெட்ராஸுக்கு வந்த இடத்துல எங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, இறால் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க அசரத்துக்கு. சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி போய் எப்ப மெட்ராஸ் வந்தாலும் ஃபோன் பண்ணாலும், ஷம்சுத்தீன் பாபிக்கு ஆசை ஜிங்காக்கா பிரியாணிக்கு லாவும், கண்டிப்பா பிக் ஜிங்கா பிரியாணி எடுத்து வந்துரு, இறால் பிரியாணி எடுத்து வந்துரு அப்படின்னு கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் தேவபந்துக்கு போயிருக்கிறோம், அங்க அவசரத்து ரூம்ல எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப கேரளா மாணவர்களும் வந்திருந்தாங்க, கேரளால இருந்து சில அவங்ககிட்ட அசத்துல ஒரு மாணவர்களும் வந்திருந்தாங்க. இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி போயிருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அசரத் அந்த கேரளா மாணவர்கள் சொல்றாங்க, கேரளா மாணவர்கள் அசத்து கேரளாக்கு வாங்க அப்படின்னாங்க. அரேத்தும் கேரளாக்கு ஆயத்தும் கியா தேகா, அகர் மதராஸுக்கு ஜாவுகே சம்சுதீன் முஜே ஜிங்கா பிரியாணி கிளாயகா. கேரளாவுக்கு போனா என்ன தருவேன், மெட்ராஸுக்கு போய் எனக்கு சம்சுதீன் ஜிங்கா பிரியாணி தருவான் அப்படின்னாங்க. உடனே அந்த கேரளா மாணவர்கள் என்ன பண்ணாங்க, அசரத் ஜிங்கா உங்களுக்கு மக்ருவாச்சே அப்படின்னாங்க. அது யாருக்கு மக்ரு, அவங்களுக்கு மக்ரு, எனக்கு மக்ரு இல்லை. அது அசத் அனஃபி, அவங்க அனஃபி மதம் ஃபாலோ பண்றவங்க சொல்லிட்டாங்க. அது யாருக்கு மக்ரு, அவங்களுக்கு மக்ரு, எனக்கு மக்ரு இல்லைட்டாங்க. எது சொல்றேன்டா, இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டு பாருங்க, ஷாஃபிக்கு ஹராம், அனஃபிக்கு ஹலால், அனஃபிக்கு ஹராம், ஷாஃபி அப்படிலாம் யாருமே பார்க்கறதில்ல. ஷாஃபி அனஃபிகள் மக்ருங்கிறது இமாம் அபூ ஹனீஃபா கருத்து அவ்வளவுதான், அது கண்டிப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும், சாப்பிட்றது ஹராமு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சில பேருக்கு ஏராள பார்த்தாலே பிடிக்காது, பார்த்தா புழு மாதிரி இருக்கும், ஏராள சமைச்ச பிறகு பார்த்தா புழு மாதிரி இருக்கும், அது பிடிக்காது. அவங்களுக்கு மக்ரு அது பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சவங்க நல்லா சாப்பிடுறது இதுல இருக்குது. பொது எடுக்கும் பொழுது தலையில் துணி போட்டு எடுப்பது கட்டாயமா அல்லது போடாமல் எடுக்கலாமா, கம்பல்சரி இல்லை. பொது செய்யும் போது பெண்கள் தலையில துணியை போட்டு தான் ஊச்சினா அப்படி கம்பல்சரி கிடையாது, துணி இல்லாமல் ஊச்சிடலாம் தப்பில்லை. சகர் நேரத்தில் சகர் நேரம் வரைக்கும் தான் சாப்பிடணுமா இல்லை பாங்கு ஓதும் வரை சாப்பிடலாமா, பல தடவை சொல்லியாச்சு பாங்கு ஓதும் வரைக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, சகர் நேரம் முடிஞ்சுன்னா சாப்பாடு முடிச்சிடணும். இன்னும் சில பேர் பாங்கு ஓதி முடிக்கும் வரை சாப்பிடுவாங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு அஞ்சு நிமிஷம் இருக்கு முடிக்கிறதுக்கு. அத சொல்லுவாங்க, ஒரு முத்தவள்ளி சாப் இருந்தாராம், முத்தவள்ளி சாப் வந்து பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே அவருடைய வீடான், பள்ளிவாசல் பக்கத்துலேயே வீடான். அவரு சாகர் சாப்பிட்டு இருக்கும்போது டைம் ஆயிடுச்சுன்னா பையனோட சொல்லுவாராம், ஏய் பாக்கு ஜாக்கு மொதல் சாப்பிட போலோ அப்பா சாப் அபி காணக்காரே காணைக்கு போய் அசாம் தேங்க, ஓடி போய் மொதல் நாட்டு சொல்லு அப்பா இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சாலும் அதான் சொல்லலாம்னு சொல்லு, ஏன்னா அதான் சொல்லி சாப்பிட முடியாதுல்ல. அதனால அந்த மாதிரி பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த பள்ளியில கரெக்டா ஃபஜ்ர் சுபு சாதிக்கு வந்த உடனே டான் பாங்கு சொல்றாங்களோ அந்த பாங்க கணக்கில் எடுத்துக்கலாம், எனவே சுபு சாதி தான் கணக்கு. எனக்கு 13,000 நகை இருக்கு, ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? தயவு செஞ்சு ஆண்கள்லாம் இனிமே கேள்வி அனுப்பாதீங்க, பேப்பர்ல அனுப்பாதீங்க, பெண்களுக்கு மட்டும் தான் கேள்வி. ஆண்களுக்கே எப்பவுமே நாளிலிருந்து இன்சால இது கொடுத்துருவோம், மைக் கொடுத்துருவோம், ஒத்தப்படையும் ரெட்டப்படையும் மைக் கொடுத்துருவோம், மைக் கிடைக்கிறங்க. ஆண்கள் பேப்பர் ரொம்ப சேர்ந்து போயிடுது. எனக்கு 13,000 நகை இருக்கு, ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? ஆனால் அது அடகு கடையில் இருக்கு, லேண்ட் வாங்கியிருக்கிறோம், அடகு கடையில இருந்தா மார்வாடி கொடுப்பாரு. அந்த 13,000 நகையை மதிப்பிடணும், உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது அதையும் மதிப்பிடணும், கடனை விட நகை அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா தகை ஜக்காத்து கொடுக்கணும், இல்ல கடன் தான் அதிகமா இருக்குது அப்படின்னா ஜக்காத் தேவையில்லை. அர்ரஹ்மான் சூரா 11 டைம் ஓதினால் நமது நாட்டங்கள் நிறைவேறுமாம், இது உண்மையா? இதெல்லாம் கப்சாங்க. அர்ரஹ்மான் சூரா 11 தடவை ஓதுனா, லீலா ஃபிகுரேஷன் சூராவை 50 தடவை ஓதுனா, லேலத்துல் கத்ரில் இன்னான்சல்னா சூறாவை 100 தடவை ஓதணும், புல்வல்லா சூறாவை 200 தடவை ஓதணும். இந்த நோட்டீஸ்லாம் போடுறாங்க பாருங்க, இதெல்லாம் கப்சா, இஸ்லாத்தில் இடம் இல்லை, ரசூல்லா அப்படி சொல்லவும் இல்லை, அதனால எந்த ஆதாரமும் கிடையாது. அர்ரஹ்மான் சூரா ஓதுனா நன்மை உண்டா? நிச்சயமா நன்மை உண்டு. யாசின் சூரா ஓது நன்மை உண்டா? நிச்சயமா நன்மை உண்டு. வாக்கியா சூரா ஓதுனா ரசூல்லா நன்மை உண்டு. அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அந்த நன்மை தான் உண்டு. நீங்களாம் 11 தடவை ஓதுனா நாட்டங்கள் நிறைவேறும், 20 தடவை ஓதுனா பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கும், 30 தடவை ஓதுனா மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கும், இதெல்லாம் கதை, இஸ்லாத்துல இல்ல. பெண்களுக்கு ஜும்மா இல்லை என்று சொன்னால் அது ஏன் காரணம்? பெண்களுக்கு ஜும்மா மட்டும் இல்லைங்க, ஜமாத் தொழுகை முதல்ல கடமை இல்லை. ஜமாத் வந்து ஆண்களுக்கு தான் கடமை, பெண்களுக்கு ஜமாத் தொழுகை கடமை இல்லை. ஏன் இப்போ உங்களோட சிரமத்தை தவிர்க்கிறதுக்காண்டி நீங்க சமையல் வேலை அந்த வேலை இதெல்லாம் விட்டுட்டு வரணும், வார அஞ்சு அஞ்சு பக்தங்க ஜமாத்துக்கு வரணும், பெண்களால் முடியிற காரியமா? அதனால அல்லாஹ் கடமையாக்கல, ஜும்மாவத்தோல் கடமையாக்கல. மகனோடு தாய் ஹிஜ்ரத் செய்யலாமா? தாராளமா செய்யுங்க. கேன் வி ஈட் ஃபுட் இன் ஹிந்துஸ் ஹவுஸ்? இந்துக்கள் வீட்டில் சாப்பிடலாமா அப்படின்னா ரெண்டு நிபந்தனை. ஒன்று, அவங்களுடைய வருமானம் ஹலாலான வருமானமா இருக்கணும். ரெண்டாவது, அவங்க அறுத்த கோழியா இருக்கக்கூடாது, கோழியா ஆடோ அவங்க அறுத்ததா இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு நிபந்தனை இருந்தா இந்துக்கள் வீட்டு தாராளமா சாப்பிடலாம். ஒன்னே முதல் கண்டிஷன், அவங்க வருமானம் என்ன இருக்கணும், பியூர் ஹலாலான வருமானமா இருக்கணும், இருந்தா அவங்க வீட்டில் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. மை ஃப்ரெண்ட் கன்வெர்டட் இன் டு கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் இஸ்லாம் இன்னால் இந்த ஹவு டு பிரிங் ஹர் பேக் டு இஸ்லாம், பிளீஸ் ஹெல்ப். எழுதியிருக்க சகோதரி நினைக்கிறேன், ஹவு டு பிரிங் ஹேர்னு இருக்கிறாங்க. அந்த பெண்ணை என்கிட்ட கூட்டுவாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட எப்படின்னா ஒரு இமாமத்தர் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட வந்து கிறிஸ்டியானிட்டி சொல்லுங்கள், அவர் கிறிஸ்டியானிட்டி ஏற்றுக்கலாம் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லி கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் பேசிப்பாங்க அந்த பிள்ளைகிட்ட என்னன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண்கள் இங்கு வந்து இருப்பவர்கள் காலில் மெட்டி போட்டு கொண்டு வந்திருப்பார்கள், சொல்லுங்கள் காலில் கொலுசு மெட்டி போடுவது நம்ம மார்க்கத்துக்கு கூடுமா கூடாதா என்று சொல்லுங்கள். காலில் மெட்டியோ கொலுசோ போடுறது தப்பே கிடையாது, தங்கத்தில் கூட போடலாம், தங்கத்தில் மெட்டி போடலாம், தங்கத்தில் கொலுசு போடலாம், வெள்ளியில் மெட்டி போடலாம், வெள்ளியில் கொலுசு போடலாம். ஆனால் சத்தம் வரக்கூடாது, சல் சல் சல் என்ன வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. கொலுசாக இருந்தாலும் சரி மெட்டியாக இருந்தாலும் சரி சத்தம் வரக்கூடாது. சத்தம் இல்லாமல் மெட்டி காலில் போடலாமா, கொலுசு காலில் போடலாமா, தங்கத்திலே போடலாமா, தப்பு கிடையாது, தாராளமாக போடலாம். ஒரு பேம்லெட் பள்ளியில் கொடுத்தார்கள், அது ஆதாரப்பூர்வமானதா? என்ன பேம்லெட்டு? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கொடுக்குற பேம்லெட்லாம் நாங்கள் ஆதாரம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. யாராவது கொண்டு ஏதாவது பேம்லெட் போட்டு அவங்க விளம்பரத்துக்காண்டி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு பப்ளிஷர்ஸ், அவங்க பப்ளிஷர் விளம்பரத்துக்காக வேண்டி நாலு சூறாவை போட்டு துவாவை போட்டு முதல் பத்து நாள் இது கேட்கணும், ரெண்டாவது பத்து நாள் இது கேட்கணும்னு சொல்லி, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. பிரச்சனைகள் அரசாங்க பிரச்சனைகள் நீங்கள் வந்து துவாவதுனா மோடி ஓடி போயிடுவாப்போம். கடன் தொல்லை நீங்கள், மறதி நீங்கள், சிக்கல்கள் நீங்கள், மன உளைச்சல் நீங்கள், எல்லாம் நீங்களாம். இதெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாதுங்க. எல்லாம் நீங்கள் அல்லாட்ட உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் கேளுங்க, துவா கேளுங்க, மன ஓர்மையோடு கேளுங்க. அல்லா நீ தான் நிவர்த்தி பண்ணணும் அல்லான்னு கேளுங்க, அல்லா நிச்சயமாக நிவர்த்தி பண்ணுவான். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு புர்தா முஸ்லீம், எனவே என்ன முஸ்லீமா, ஓரா முஸ்லீமா, அது புர்தா முஸ்லீம் இருக்காங்க. எனவே அவருடைய திருமணத்தில் கலந்து கொள்ளலாமா, அந்த உடம்பு ஹலாலா இல்லை ஹராமா, அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்டுங்கிறதுக்காண்டி போரா முஸ்லீம் கல்யாணம், அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்தெல்லாம் செய்வாங்க, அதெல்லாமே கலந்து அவசியம் கிடையாது, அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைகள் அதிகமாக பிடிவாதம் சேட்டை தொல்லை கொடுப்பதனால நம்ம அவர்களை திட்டினால் அடித்தால் குற்றமான செயலாது பாவமா, அப்படிலாம் பாவம்லாம் கிடையாதுங்க. இல்லை ரசூல்லாவே சொல்கிறாங்க, குழந்தைகள் அஞ்சு ஏழு வயசில் தொழும்படி ஏவுங்கள், பத்து வயசில் தொழுவாட்டம் அடிங்கன்றாங்க. ஸோ அடின்னு சொன்னால் போட்டு விளாசுறது இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பயம் வரணும், அத்தை நம்ம அடிக்க வச்சு வற்படுத்துறது, ஒரேடியாக செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கழிச்சடையே ஆக்கிடக்கூடாது. அன்பு நேரத்தில் அன்பாக இருக்கணும், கண்டிக்கிற நேரத்தை கண்டிக்கணும், அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கவும் செய்யணும், ரசூலாக அடிக்க சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரில் பாங்க சொல்லும் பொழுது அதுக்கு பதில் சொல்லுவதா வேண்டாமா? பதில் சொல்லுங்கள், நம்மளும் பதில் சொல்ல சொல்றாங்க. குரான் சரி ஓத மற்ற போது மற்றவர்கள் பேசிக்கொள்வது சேரில் இருப்பது கூடுமா? அதாவது கம்ப்யூட்டர்ல பாங்க சொல்றதுலாம் நம்ம பதில் சொன்ன அவசியம் கிடையாது, தொழுகை நேரத்திலே பள்ளிவாசல சொல்ற பாங்க மட்டும் தான் பதில் சொல்லணும், பாங்க சொல்ற கடமை. கம்ப்யூட்டர்ல கண்ட நேரத்தில் பாங்க சொல்லணும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. இஸ்லாத்தில் ஆண்களுக்கு சட்டம் பெண்களுக்கு சட்டமா? ஆண்களுக்கு ஊருளின் இருப்பது போல் பெண்களுக்கும் உண்டா? ஏன்னா லைலத்தில் கதை இந்த கேள்வி கேட்ட பெண்கள் இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க, இவங்க லைலத்தில் கதை ஸ்பெஷலிஸ்ட் பெண்கள். நாங்களும் வெறுப்பே, ஓஹோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெறுப்பேத்துறாரா இவங்கள, எங்களுக்கு ஊரில் இருக்குதுன்னு சொல்லி, அதனால எங்களுக்கு அப்படி இருந்தால் ஏதாவது சொல்லுங்க, நாங்களும் அவரை வெறுப்பேற்ற வேண்டும். அதாவது அல்லாஹ் சொர்க்கத்தில் தருவான அதை அனுபவிக்கலாம், இல்லை புருஷனை வெறுப்பேத்துனுங்க. ஹஜரத், எனக்கு கணவன் பிள்ளை இல்லை, அம்மா அப்பா இல்லை, என்னிடம் 50 பவுன் நகை இருக்கிறது, வீடு சொத்து கிடையாது, எனக்கு ஜகாத் கொடுக்க கடமையா இல்லையா பதில் சொல்லுங்கள். கொடுக்கணுங்க, கண்டிப்பாக கொடுக்கணுங்க. உங்களுடைய நகையிலேருந்து ஒரு பகுதியை வித்தாவது நீங்கள் ஜகாத் கொடுக்கணும். இது ஒரு இந்து சகோதரின் கேள்வி. நம் மரணத்திற்கு பிறகு, நம்மை புதைத்ததற்கு பிறகு நாம் அனைவருக்கும் கபரில் ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆனால் அவர்களை எரித்து விடுவார்கள், சாம்பலை கடலில் கரைத்து விடுவார்கள் அப்படின்ற ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கபருடைய அதாவ் என்பதும் கபருடைய சந்தோஷம் என்பதும் உடலுக்கு அல்ல, அது உயிருக்கு. உடல் எப்படியா ஆகிட்டு கவல் கடலில் கரைக்கட்டும், சாம்பலை கரைக்கட்டும், மண்ணோட மண்ணாக மக்கி போகட்டும், ஃப்ளைட்டில் போய் உடம்பு வெடிக்கட்டும், அல்லது கடலில் போய் மீன் திங்கிட்டோம், எப்படினாலும் இருக்கிற உடலுக்கெல்லாம் பிரச்சனை, அதாவும் சந்தோஷம் எதுக்கு, உயிருக்கு. ரயில் பயணத்தின் போது ஒரு சில சகோதரர்கள் ரயிலிலே தொழுகிறார்கள், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதாவது தொழுவது கடமை என்றது போய் அந்த தொழுதான் தொழுக கூடுமாங்கிறத சந்தேகமாகி போச்சு. ஏன்னா நம்ம தொழுவதே இல்லை, நம்மளை பெரும்பாலானவர்கள் பிரயாணத்தை தொழுவதே கிடையாது, பிரயாண தொழுவது தொழுகை கிடையாது, பிரயாணத்தை தொழுகை கடமையில் நினைச்சிட்டு இருக்கோம். அஞ்சு வேலை தொழுவாரு, பிரயாணம் ஆகிட்ட தொழுவ மாட்டாரு, பெரிய பாவம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரயாணத்துல தொழுவுறதுக்குன்னு சில சலுகைகளையும் கொடுத்து சில கைடன்ஸையும் அல்லாஹ் கொடுத்தாங்க, இப்படிதான் தொழுவ பிரயாணத்துல சொல்லி இருந்த பிரயாணத்தை தொழுவட்டா என்ன அர்த்தம்? அதனால ரயிலும் சரி பஸ்லயும் சரி கண்டிப்பா ஃபர்தான தொழில் நிறைவேற்ற ஆகும். சினிமா தியேட்டர் அல்ல டிவிடி போன்ற மக்கள் சீரிகளை வாங்கி படம் பார்ப்பதால் அல்லாஹ் அவன் தரும் பெரிய தண்டனை என்ன? என் சின்ன தண்டனை பார்க்கலாமாமா? அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், அதோட பெரிய தண்டனை என்ன வேணும்? அல்லாஹ் ஹராமாக்கிட்டா முடிஞ்சு விளைவிக்க வேண்டியதான். இல்ல அல்லாஹ் சம்மட்டியாலும் அடிப்பான் அப்படின்னு தான் விளைவிங்களா? சொந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கி எதுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டுமா? அட்வான்ஸ் நம்ம வாங்கி இருந்தா அதுக்கு சக்காத்து கிடையாது. ஏன்னா இந்த அட்வான்ஸ் யாருடைய பணம் இல்ல, நம்ம பணம், இன்னொருத்தருடைய பணம், ஒரு காலி பணமும் கையில கொடுத்தாகணும். அட்வான்ஸ் நம்ம கொடுத்திருந்தா அதுக்கு என்ன உண்டு? சக்காத்து. நம்ம பணம் தான் இன்னைக்கு இருந்தாலும் சக்காத்து உண்டு. குழந்தை பெறுவதை தள்ளி போடுவதற்கும் தடை செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? இதை பெரும்பாவம் என்று சொன்னீர்களே, ஏன் விளக்கவும் அப்படி என்னால்? அசல் செய்வதும் தவறாக விளக்கவும். குழந்தை பெறுவதை தள்ளி போடுறதுக்காண்டி அல்லாஹ் தூது சல்லா சொல்லிக் கொடுத்த வழிமுறை தான் அசல்ங்கிறது. அந்த அசல் மட்டும்தான் செய்யலாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, குன்னா நாசிலு ஒல் குர்ஆன் என்சிலு, நாங்கள் குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அசல் செய்தோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. குழந்தை பெறுவதை தள்ளி போடுறதுக்காண்டி அசல் செய்யலாம், தப்பில்லை. அது அல்லாத மற்றபடி காண்டம் யூஸ் பண்றதோ அல்லது மற்றபடி நிரந்தரமான தடை ஏற்படுத்துறதோ அல்லது காப்பர் டீ மாதிரி டெம்பரரி தடை ஏற்படுத்துறதோ இதெல்லாம் கூடாது. அசல் மட்டும்தான் செய்ய அனுமதி இருக்குது. அதுவும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அசல் செஞ்சா கூட அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் நாடுனா அசல் செஞ்சாலும் கூட குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்குது. ஒரு கணவன் அசலே செஞ்சிட்டு இருக்கிறாரு, மனைவி குழந்தை உண்டாயிட்டா, அடிப்பாவி நான் அசல் செஞ்சிட்டு இருக்கேன் உனக்கு எப்படி குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ அர்த்தமே கிடையாது. நீங்க அசல் செஞ்சா கூட அல்லாஹ் நடனம் என்ன கொடுப்பான்? குழந்தைய கொடுப்பான் ரசூலா சொல்றாங்க. சில பேர் முடிக்கிறாங்க அசல்னா என்ன அப்படின்னு சொல்லி தனியா வந்து கேட்டுங்க. வித்திர தொழுத பெண் தஹஜ்ஜு தொழலாமா? விழித்திருந்து தஹஜ்ஜு தொழலாமா? வித்திர தொழுத பெண் தஹஜ்ஜு தொழலாமா? இரவினுடைய கடைசி தொழுகையா வித்திர தொழுகை ஆக்கிக் கொள்வது சிறந்தது, நல்லது. ஆனா அதை விட சிறந்த தாஜி தொழுவுறது. அதனால நான் வித்திர தொழுதுட்டேன், தாஜி தொழ மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வித்திர தொழுதுட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணலாம், தாஜி தொழலாம், தப்பில்லை. விழித்திருந்து தாஜி தொழலாமா? நீங்க ஒத்தப்படல டயட் பூரா முடிச்சுட்டு முடிச்சிருந்து தாஜி தொழுறமே அது நல்லதா, இல்ல கொஞ்ச நேரமா தூங்கிட்டு தொழுது நல்லதான்னு கேக்குறாங்க. பெரும்பாலும் தூங்கிடுறாங்க பயன்ல, அதனால அவங்க தூங்குறத பத்தி பிரச்சனையே வர்றதில்லை. எனவே இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷமா சாஞ்சி உட்காந்துட்டு தொழுவுறது ரொம்ப சிறந்தது. Explain briefly the consequences of listening. Listening the music and watching television serial and explain how haram is it in Islam. Explain from Quran and Hadith, not from Ramayana and Mahabharata. Quran is saying that Ramayana and Mahabharata is saying that. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இசை என்பது ஷைத்தானுடைய கருவிகள்ங்கறாங்க. இன்னமா முஹிஸ்து அன் உகஸ்ஸிர மசாமீர் ஷைத்தான், ஷைத்தானுடைய கருவிகளை உடைத்தெறிவதற்காண்டி தான் அல்லாஹ் நபியை அனுப்பினான்றாங்க. ஷைத்தானுடைய கருவின்னு சொல்றது இசை கருவிகளை. அதனால இசை கருவிகள் ஷைத்தானுடைய கருவிகள். அது நிச்சயமா ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களையும் ஷைத்தானுடைய தவறான எண்ணங்களையும் ஏற்படுத்துங்கிறதுனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹராமாக்குறாங்க. என் மனைவி கொண்டு வந்த நகை, நான் சம்பாதித்த நகை, என் குழந்தைக்கு அன்பளிப்பாக வந்த நகை என்று தனித்தனியாக சக்காத்து கொடுக்க வேண்டுமா, அல்லது எல்லா நகையும் ஒன்றாக சேர்ந்து சக்காத்து கொடுக்க வேண்டுமா? குறிப்பு, மனைவிக்கு 70 பவுன், குழந்தைக்கு 7 பவுன், எனக்கு 5 பவுன், 3 பேரும் சேர்ந்து சக்காத்து கொடுக்கணுமா, அல்லது மனைவி நகைக்கு மட்டும் கொடுக்கணுமா? அதாவது தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு வந்தாலும் சரி உங்களுக்கு வந்தாலும் சரி பெரும்பாலும் எல்லா நகையும் குடும்பத்தில் ஒன்றா தான் பயன்படுத்துவோம். இது ஏன் நகை நான் தரமாட்டேன்னு மனைவி சொல்றது இல்லை, இது ஏன் நகை யாரும் பிரித்து வைக்கிறது இல்லை. எல்லா நகையாக இருந்தாலும் எல்லாம் சேர்த்தா வைக்கிறாலும் சேர்த்து சக்காத்து கொடுக்கணும். எந்த வீட்டில் இல்லைங்க, நாங்கள் சேர்த்துலாம் வைக்கிறோம். எனக்குன்னு தனி நகை, தனி பீரோ, தனி பாக்ஸ் அதில் தனியாக வச்சுருப்பேன். என் மனைவிக்கு தனி நகை, ரெண்டு மிங்கிலாகலாம் விடுறது இல்லை. என் நகையை நான் பயன்படுத்தும் அப்படி இருந்தால் நீங்கள் தனித்தனியாக ஜக்காத் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஜக்காத் எந்த வயதிலிருந்து கடமை? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எத்தீமான பிள்ளைக்கு நீங்கள் கார்டியன்ஷிப் எடுத்தால் கூட அந்த எத்தீமான பிள்ளையுடைய பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, அப்படியே சும்மா பூட்டி வச்சு சக்காத்து கொடுக்காதீங்க, சக்காத்தை தின்னுடும், அதை வியாபாரத்தில் வச்சு ரொட்டேஷன் பண்ணி சக்காத்து கொடுங்கன்றாங்க. ஸோ எத்தீமான பிள்ளை நம்ப 4 வயசு 5 வயசு பிள்ளை தானே, அந்த பிள்ளையுடைய பணத்துக்கு சக்காத்து கொடுக்கணுமா? சக்காத்து கொடுத்தான். தொழுகையை மாதிரி இது பருவம் அடைஞ்ச பிறகு தான் கடமைங்கிற மாதிரிலாம் இல்லை. சக்காத்து எப்போ கையில் வந்துருதோ அப்போ வந்து பணம் சக்காத்து கடமையாயிடும். பணம் வந்ததுலேருந்து சென்ற வருடம் நான் என் மனைவி நகைகள் மற்றும் உறவினர் நகைகளை விற்று கம்பெனியை துவங்கினேன். அது நஷ்டமானதால் இந்த வருடம் விற்க இருக்கிறேன், எனக்கு சக்காத்தின் கடமையா? ஆம் என்றால் விளக்கம் தரும். எனக்கு என்னுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக இருக்கிற பணத்துக்கு சக்காத்தா? இல்லைங்க, அதாவது உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு, லாபம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கம்பெனியை விற்க போறீங்க அப்படிங்கும் போது அது சக்காத்து கிடையாது. அந்த பணத்தை கையில் வந்த பிறகு விற்று இன்னொரு பிசினஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ சக்காத்து கடமையாயிடும். ஏன் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு பணம் வந்துடும், அதுக்கு சக்காத்து கடமையாயிடும். ஃபேஷன் டிசைனர் பண்ணுற படிப்புகள் படிக்கலாமா? கூடாதுங்க. நீ ஃபேஷன் டிசைனிங்கிறதே வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹராமான படிப்பு. மேற்கத்திய கலாச்சாரத்தையும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தையும் திணிக்கக்கூடிய ஒரு கேவலமான படிப்பு. அந்த படிப்பை நம்ம முஸ்லீம் பெண்களோ முஸ்லீம் ஆண்களோ படிக்கக்கூடாது. நான் வெஸ்டர்ன் டெய்லர் கடையில் வேலை செய்கிறேன், அங்கு வேலை செய்யலாமா? அங்கு அந்நிய பெண்கள் அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு வருவார்கள், அதை நாங்கள் ட்ரையல் வேற பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனால் என்னுடைய ஈமானுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பா? கண்டிப்பா ஏற்படும், இது சந்தேகம் தான். அதனால் வேலை செய்யாதீங்க, ஹராம். கூடிய சீக்கிரம் வெளியாக அந்த வேலையை விட்டு வெளியாக பாருங்க. தலாக் ஷரியத்தில் எந்த சூழ்நிலை அனுமதிக்கப்படல, என்ன காரணம் நிறைய கேள்வி வந்துச்சுங்க. நாளைக்கு பாப்பா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருவானாக. சகோதரர்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு, நாளைக்கு ஒற்றைப்படைக்கு வந்து உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட்லாம் போட்டு தொழுகிட முறையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேலே செகண்ட் ஃப்ளோருக்கும் ப்ரொஜெக்ட் வைக்க வேண்டியிருக்குதுனால யாராவது 10 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் இருந்தால் இரவலாக கொடுத்தீங்கடா, இன்ஷா அல்லாஹ் 10 நாள் கழிச்சு திரும்ப தந்துடுவோம், கேட்டால் திரும்ப தந்துடுவோம். சுபான் அல்லாஹ் பிஹம்திகே, சுபான் அல்லாஹ் பிஹம்திகே.